ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕು ಮಧೀಮಹೇ ಶೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾಧ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುವೇದಮವೇದಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಹಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯ ತರವೋಭಿನೇದುಹೂತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ದಲಿತಂ ಫಲಂ ಸುಖಮುಖಾದಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾಃ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಉತ್ತಮವಮರ್ತಲಮವೈತ್ತದೋ ರಿಳಿತ್ರಣುವಿನಿತ್ತಗನಯಾಲ್ ಅತ್ತಿರಲರಕ್ಕನ್ಮುಡಿ ಮತ್ತು ಮುರುಕತ್ತನ ಉಗಿರ್ತತಿರಲೋನ್ ಮತ್ತುರು ವಿಹುತ್ತತೈರ್ವೈತ್ತವನೆ ವೈತ್ತದುನು ಮತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಗಿರಿ ಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರ ಮರುಕುಮ್ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ. கிருஷ்ணாவதார லீலைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு நம்மாழ்வார் கேட்டார்னா, பிடிக்காதது எது அப்படின்னு கேட்கிறார். எதுவானாலுமே ரொம்ப இஷ்டமாக இருக்கு, எதுவானாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, எதுவானாலுமே அனுபவிக்கும்படியாக இருக்கு. வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும் உறவை வார் மது வதுவை வார் புழலார் குறவை பிணைந்த குழகும் அது விது உது என்னலாவென்ற என்னை உன் செய்கை நெய்விக்கும் முதுவைய முதல்வா அப்படிங்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் நப்பின்னை பிராட்டியை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு ஏறுகளை கண்ணன் அடக்கினான் அப்படின்னு ஹரிவம்சத்தில் ஒரு சரித்திரம் இருக்கு. ஆயர் குலத்தில் நப்பின்னை பிராட்டியானவர் கிருஷ்ணனுக்கு முறைப்பெண்ணாகணும். கிருஷ்ணனுடைய தாயார் யசோதை, அந்த யசோதையுடைய சகோதரர் கும்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெண்ணாக நப்பிணை பிராட்டி அவதாரம் பண்ணார். அவ அப்பா என்ன பண்ணார், கும்பர் ஏழு காளைகள் வச்சிருந்தார். அந்த காளைகளை யார் அடைக்கிறாளோ அவளுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். என்ன வீரவம்சமா, ஏழு காளைகளை அடக்கணும். ஏழு காளைகளும் அசுராவேசத்தோடு கூட இருக்கு. இந்த ஏழு காளைகளை அடைக்கிறாதான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னார். கிருஷ்ணன் அங்கிருந்து நேரம் போனார். ஏன் இப்படி வச்சிருக்கேன், இந்த ஏழு காலங்களை அடைக்கினாதான் உங்க பெண்ணை அடக்க முடியும்னு நினைச்சிருக்கிறா, எதுக்காக பேசியிருக்கார் அப்படின்னா, அப்படி இல்லை நான் என்னமோ சங்கல்பிச்சுட்டேன், ஆனால் வந்து கிருஷ்ணா உனக்காக நான் இதை வைக்கல, நான் ஏதோ இப்படி வச்சுருட்டேன், ஆனால் நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன், உன்னுடைய திருவிழப்படி நடக்கட்டும் அப்படின்னுட்டார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், உனக்கு பெண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு உடனே கிருஷ்ணன் வந்து போய் ஏழு காலைகளை அவன் ஏழு ரூபம் எடுத்து ஏழு காலைகளை அடக்கி விவாகம் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கு. இப்ப அப்பா போய் கேட்கல, அம்மா போய் கேட்கல, இன்னும் கண்ணனே நேர போய் கேட்டுட்டான், இந்த பெண்ணை எனக்கு விவாகம் பண்ணி கொடு அப்படின்னு இருக்கான். அதான் வதுவை வார்த்தையில் ஏறு பாய்ந்ததும், ஒரு பெண்ணு கல்யாணம் அப்படின்னா உடனே விடுங்க போய் காலை அடக்கி பெண்ணை கொடு அப்படின்னு கேட்டவர். இந்த ஒரு சரித்திரம். மாயமாவினை வாய் பிளந்ததும் அப்படின்னு ஒரு குதிரை உருவத்துல ஒரு அசுரன் வரா, கேசன், கேசி, கேசின்னு பெயர். அவனை கொல்லிட்டான் பகவான் வந்து கேசவன் ஆறார். குதிரை உருவத்தில் வந்த அந்த அசுரனை வாய்ப்பிணந்தார். வதுவை வார் குழலா குறவை பிணைந்த குழகும் அப்படின்னு அங்க இருக்கிற கோபிகா ஸ்திரீகளோட கூட ராசக்கிரீடையை நடத்தின ஒரு சௌந்தரியம், ஒரு வைபவம். அது விது உது என்னலாம் என்ன, நீ அது இது உது எதுவானா இருக்கட்டும், நீ செஞ்சியானா எனக்கு அழகு. ஒரு பாம்பை பிடிச்சு ஆட்டினான் அப்படின்னா மற்ற என்ன செஞ்சா ஒரு வேடிக்கையா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு, நீ பண்ணது ஆச்சரியம் மாத்திரம் இல்லை போக்கியமா இருக்கு எனக்கு, மற்ற பேரெல்லாம் பண்ணா வெறும் ஆச்சரியமா இருக்கும், நீ எனக்கு பண்ண எனக்கு போக்கியமா இருக்கும். எந்த கதை சொன்னாலும் சரி, குறவை பிணைந்த குழகு அப்படின்னா ராசக்கிரீடை பண்ணது, மற்ற பேர் ஒத்தொத்தர் விமர்சம் பண்ணுவார்கள், அத இது சரியா, இது தர்மமா அதர்மமா, கிருஷ்ணன் இப்படி பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரிலாம் கேள்வி வரும். ஆனா எனக்கு என்ன கேட்டா போக்கியம் இது, அது இது அதுவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் உருவா இருக்கட்டும், இதுவானாலும் நீ செஞ்சா அழகு, கண்ணன் செஞ்சா இதுவும் அழகா இருக்குமா. சின்ன வயசுல கண்ணன் வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்த்தான்னா வாய உள்ளுக்குள்ள அடக்கிண்டு ரெண்டு கையால ரெண்டு கண்ணத்தை உள்ளுக்குள்ள வச்சு குழி ஆக்கிண்டு ஆணு வாயை பிளந்து இப்படி வேடிக்கை காணும், இப்படி பார்க்கும் அப்படி பார்க்கும், அதெல்லாம் குழந்தைகள் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா குழந்தைகள்லாம் இப்படி பண்றது, கண்ணன் இப்படி பண்ணான் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கண்ணத்தை உள்ளுக்குள்ள முக்கிண்டு ஆனு இப்படி பார்த்தா வச்சுக்கோங்க, மொத்தவரையும் ஏன் இப்படி இவர் பயப்படும் பயமுறுத்துறாரு நம்மளே எல்லாம் இதுக்காக திருவனந்தபுரத்துல இருந்து பயமுறுத்துறாரு அப்படின்னு. கண்ணன் பண்ணா எதுவுமே இருக்கும், குழந்தைகள் பண்ணா அழகா இருக்குங்கிற மாதிரி இந்த லீலைகள் எதுவானாலுமே மற்ற பேர் பண்ணா நல்லா இருக்காது, ஆனா கண்ணன் பண்ணா நல்லா இருக்கும். பொய் சொன்னான் அப்படின்னா ராமன் பொய் சொன்னா நல்லா இருக்காது, ஆனா கண்ணன் பொய் சொன்னா, இங்க கண்ணன் பொய் சொன்னான்ங்கிற ஒரு கதையே நேற்று சொல்ல அதே மொத்த பேரும் கேட்டு ஆனந்தித்து. ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு சத்தியம் அழகு, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு அசத்தியம் தான் அழகு. இங்க எத்தனை ஆச்சரியமாக அவன் பொய் சொன்னான் அப்படிங்கறதான் அழகு. ஆனா நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு முன்னாடி கண்ணன் வந்து வெண்ணெய் தாழி கண்ணனாக சேவை சாதிச்சான். கையில வெண்ணெய் வச்சுண்டு, இந்த கையில வெண்ணெய் இருக்கு, இடது கையில வெண்ணெய் தாழி இருக்கு, இப்படி வெண்ணெய் தாழி திருக்கோலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதுல நம்மாழ்வார் முன்னாடி வந்து நிக்கிறான். நான் ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிற கிருஷ்ணனை பார்த்து, கண்ணா நீ அன்னைக்கு எல்லா ராத்திரியும் போய் வெண்ணெய் எடுத்த, அப்போ எல்லாரும் வந்து யசோதை பிராட்டி கிட்ட முறையிட்டார்கள், அப்போ யாராவது ஒருத்தர் கிட்டையாவது நான் வெண்ணெய் சாப்பிட்டேங்கிறது ஒத்துண்டியோ? கிடையாது. எல்லார்கிட்டையும் இல்லை நான் சாப்பிடல, நான் எடுக்கல, நான் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் முன்னாடி வந்து சத்தியமா நீ வந்து நான் தான் வெண்ணெய் சாப்பிட்டேங்கிற மாதிரி வந்து எடுத்துன்னு நிக்கிறீங்க, இது என்ன? அப்ப அது அது பொய்யா, இது பொய்யா, இது எனக்காக நீ கொடுத்த சேவையா? பொய் கலவாது பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலவாது என்மை கலந்தானே அப்படிங்கிறார். பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான் அன்னைக்கு பொய், ஆனா இன்னைக்கு பொய் கலவாது என் மெய் கலந்தானே அப்படிங்கிற. அதனால சத்தியம் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரப்படி பார்த்தா சத்தியம் இது. ஏன்னா வெண்ணையை திருடி சாட்டான் அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாது, எல்லாம் அவனுடையதா இருக்கும்போது, மொத்த சிருஷ்டியும் அவன் பண்ணதா இருக்கும்போது வெண்ணை திருடி சாட்டான்னு சொல்றது தப்பு, அவனுடைய வெண்ணையை அவன் எடுத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நீ திருடி சாட்டியா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா நான் திருடி சாப்பிடல அப்படின்னா வாஸ்தவம் தான், அது சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய லீலைகள் எல்லாமே போக்யம் அப்படிங்கறத வச்சுதான் பார்க்கணும். அதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல சர்ச்சை அப்படின்னு பண்ணோம்னா அப்ப அதுக்கு சமாதானம் சொல்லிருக்கான் ஆச்சாரியர்கள்லாம், ஆனா அது ரசம் இல்லை, அது காலக்ஷேபத்துக்காக. அது அது தனியா வந்தானா காலக்ஷேபத்துல இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லுவான். இங்க வந்து கிருஷ்ணாவதார லீல அனுபவம் இப்போ பகவான் நம்ம மனசுக்குள்ள வரணும், அது எப்படி அப்படிங்கிறத சொல்றபடினாலே ஆச்சரியமாக ராசக்கிரீடையும் ரொம்ப அழகா சொல்ற. பகவான் வந்து மதுரையை விட்டுட்டு இங்கே கோகுலத்துக்கு வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து பல லீலைகள் பண்ணவன், கடைசியில பண்ண லீலை ராசக்கிரீடை. அது முடிஞ்ச உடனே மறுபடியும் மதுரைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். இதை வச்சு பார்த்தா ராசக்கிரீடைக்கு தான் இவன் வந்தானோ அப்படின்னு தோன்றது, ஏன்னா அதோட நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் கேசின்னு ஒருத்தன் வர அந்த கதை தான் சொன்னேன். இதுதான் அந்த கிருஷ்ணாவதார லீலைகள்ல சிரேஷ்டமானது. அதனால விஸ்தாரமாகவே அதை சாதிக்கிறார். ஆயர்குல பெண்கள் எல்லாருமே ஆச்சரியமான குழந்தைகள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியர்கள் அப்படிங்கிற ஆண்டாள், ஆர்ப்பாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்வச்சிறுமியர்களாம். கண்ணனோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம் பண்ணவர்கள், கண்ணனோடு ஒத்த வயசிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்கள், கண்ணன் கிட்டே பிரேமத்தை சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்கள் இவர்கள். அப்படி இறந்த குழந்தைகள் ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத பகவானோட இருக்கிறது தானே பாக்கியம். காஞ்சிபுரத்தில் இருக்கிறது பாக்கியம், வேற இடத்துல கைங்கரியம் கிடைக்குமா? என்ன கைங்கரியம் கிடைக்கும்? வேதபாரண கைங்கரியம் ஆகட்டும், இல்ல சத்திர சாமராஜ கைங்கரியங்கள்லாம் ஆகட்டும், இல்ல பெருமானை சேவிக்கிறது தான் ஆகட்டும், எந்த ஊர்ல போனா கிடைக்கும். அதனால பாக்கியம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆய்ப்பாடியிலே கண்ணனோட இருக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்களாம் இந்த சின்ன குழந்தைகள்லாம். கண்ணன் வெண்ணெய் திருடினது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய மனசை திருடியிருக்கான். வெண்ணெய்ங்கிறது லட்சியம் இல்லை. நவநீக்கில் நவநீத்த முதாபியனி அழுவானே கேட்கற, நீ என்ன வெண்ணெயை திருடின? சத்தியம் சொல்லு, நீ வெண்ணெயை திருடினியா? இல்லையே. நீ திருடினது அவர்களுடைய மனசை. கோபிஜனானாம் மனாம்சி, கோபிஜனுடைய மனசு மொத்தத்தையும் எடுத்திருக்க. இவன் போகும்போது எல்லா குழந்தையும் வேடிக்கை பார்க்கறது, வெண்ணெய் சாப்பிட்றது வேடிக்கை பார்க்கும், இவன் தயிர் சாப்பிட்றது வேடிக்கை பார்க்கும், இல்ல ஆனந்தமா கூத்தாரும் மொத்தமுமே. அங்கே ஏர்மல பூங்குழநாயர் மாதன் குலசேகர ஆழ்வார் அழகா சொல்ற எப்படி எல்லாம் கண்ணன் வந்து குலசேகர ஆழ்வாருக்கும் கோபிகா பாவம், நம்ம ஆழ்வாருக்கும் கோபிகா பாவம், பெரியாழ்வார் ஆச்சரியமா சொல்ற அவருக்கும் கோபிகா பாவம், நந்தகோபன் மாட்டு பொண்ணு என் பொண்ணு அப்படிங்கிறார். கெண்டையொன் கண் மட மாளுருத்தி கீழையகத்து தயில் கடைய கண்டு உன்னை நானும் கடைவேன் என்ன கள்ளவிழியை உழித்து பூக்கும். ஒரு தயிர் கடைஞ்சின்ற காலம் சின்ன பெண் ஒருத்தி கெண்டை கண் மடவாள் ஒருத்தி. அவளுடைய கண் அழகு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மீன் போலே கண்ணு. அவ கீழையகத்திலே அப்படியே தடை தயிர் கடைகிறாளாம். கண்ணன் காத்தாலும் எழுந்து போறான். அவ அம்மா சொல்லியிருக்கான், அண்ணா இன்னைக்கு தயிர் கடைஞ்சாகணும், வெண்ணெய் நிறைய வந்தாகணும். என்ன கண்ணை கிடுகிடுன்னு அந்த பக்கமாக போனவன் இங்கே இந்த பெண்ணு கடைஞ்சிருக்கிறத பார்த்து கிடுகிடுன்னு புள்ளுக்குள்ள வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க, தயிர் கடைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னா பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா இதுல கேள்வி என்ன, தயிர் கடைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு என்ன கேள்வி, உனக்கு எப்படி தோன்றுறது? சில பேர் அப்படி கேட்பா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேப்பர் எனக்கு கொடுங்க அர்த்தம். அதுக்குதான் இப்படி கேட்கறேன். இப்ப கிருஷ்ணன் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னா எனக்கு குரு நான் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஐயோ பாவம் இவளுக்கு புரியல, இப்படி பாக்கற ஐயோ பாவம் உனக்கு கை வலிக்குமே அப்படின்னா, ஆமா என்ன பண்ண போற அதுக்காக, நீயா தயிர் கடைய போற அப்படின்னா, ஆமா எனக்கும் தயிர் கடைய தெரியுமே நன்னா கடையவேண்ணா அப்படின்னா பழிப்பு காட்டினாள். நாங்கெல்லாம் நித்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்கோம், இப்படி இந்த பக்கம் ஓடிந்து அந்த பக்கம் ஓடிந்து இருக்கிறது சாட்டுன்னு போயிட்டு இருக்கேன். இல்லை இல்லை அன்னைக்கு கடலை கடைஞ்சதே நான் தான் அப்படின்னா உடனே இந்த கதையில எங்கிட்ட விடாத, எங்க அம்மா எனக்கு பாகவதம் எல்லாம் சொல்லிருக்கா, கடலை கடைஞ்சது யாருன்னு தெரியும், இல்லை நான் தான் கடைவேன் அப்படின்னா. கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவேன் என்று கள்ள வெளியை விழித்து புக்கு. நீ அப்படியே பிடிச்சுக்கோ, நான் உன் கூடயே சேர்ந்து கடையிறேன், உன் கையை பிடிச்சுக்கிறேன் அப்படியே நான் கடையிறேன், ரெண்டு பேருமா சேர்ந்து தயிர் கடையில. வண்டமர் பூங்குழல் தாந்துணாம மாறுமுகம் வேப்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறி வந்தானே. அன்னைக்கு அவளோட சேர்ந்து தயிர் கடையிறான் வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாம. கேசங்கள்லாம் இப்படி அப்படியே உலா வருது, முகம் வேர்க்கிறது, செவ்வாய் துடிக்கிறது. இப்படி அவளோட சேர்ந்து தயிர் கடைஞ்சோடனே இப்படி கடைஞ்சிட்டே இருக்கானா, கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு பார்த்தாலும் அந்த குழந்தை அப்படியே இவன் தோல்லு சாஞ்சிருக்கு, இவன் தான் கடைஞ்சிருக்கான் மொத்தத்தையும். இது அப்படியே கண்ணை மூடிந்து தோல்லு சாஞ்சிருக்கு. அப்பா ஆழ்வார் சொல்ற, நீ தயிர் கடைஞ்சதுடைய பிரயோஜனம் கிடைச்சிட்டோலையும் உனக்கு, நீ தயிர் கடைய வரல, இவன் மனச கடையத்துக்கு வந்திருக்கு. நீ இந்த குழந்தை அவன் கடைஞ்சிட்டு போயிட்டான் தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஆன்னு பார்த்துருக்கு. இவன் போனப்புறம் ஆன்னு பார்த்துருக்கு. யசோதை பிராட்டி கிட்ட இந்த இவர்கள்லாம் வந்து முறையிடுறார்கள். தாய்மார்கள்லாம் வரிசையா யசோதை பிராட்டி என்ன பண்ணாலும் வாசல்ல பெஞ்சு போட்டுட்டாங்க, ஆஸ்பத்திரி வாசல்ல போடுற மாதிரி வரிசையா உட்காருங்க, டோக்கன் கொடுத்துட்டாங்க, ஒத்து ஒத்தரா வாங்கணும் முறையிடுறதுக்கு. முந்தை நன்முறை அன்புடை மகளிர் வரிசையா வரா சொல்லும் போது, வெண்ணெய் மாத்திரம் தெரிஞ்சினா பரவாயில்ல, இவன் படுத்துற பாடு என்ன தெரிய முடியும். அங்க பெண் குழந்தைகளை வந்து அவளோட கூட பேசுறேன் அப்படி ஆரம்பிக்க வேண்டியது, திடீர்னு அவள் தோளில் கையை போட வேண்டியது, என்ன உன் வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்க வேண்டியது, உன் வலையெல்லாம் புதுசா இருக்கே ஆச்சரியமா இருக்கே எனக்கு கொஞ்சம் கட்டி கொடு அப்படின்னு கேட்க வேண்டியது. யசோதை இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு யசோதை கிட்ட வந்து சொல்றான். அவ சொன்னா, நீங்க சொல்றது நல்லா இருக்கேன், இவன் இப்படி எல்லாம் பண்ணா என்கிட்ட சொல்லி என்ன பண்றது, நான் என்ன பண்ணுவேன், அங்கனம் செய்வார்களும் அப்படிங்கிறா. இப்படி எல்லாம் செய்வாளான்னு ஒருத்தர், மானம் உடைத்து உங்களாயர் குலம். அப்பா நம்ம குலத்துக்குன்னு ஒரு மானம் இருக்குப்பா, இதை நீ காப்பாத்தணுமா, நான் இத்தனையும் சொல்லிட்டேன். ஆனா கூட அவன் கேட்கல, நீங்க தான் உங்க பெண்ணை சிக்ஷிச்சு வைக்கணும், எங்கிட்ட நீ சொல்லி சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன் உங்க பெண்ணை நீங்க போய் கூட்டு கண்டிச்சு வைக்கணும். கண்ணன் வந்தான்னா உங்களுக்கு முறைக்கணும், முறைஞ்சதே எங்கடா அதை போ, எங்க அம்மா வந்தா குறைச்சிருவா உன்ன, நாளையிலே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வைக்கணும், சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் அப்படின்னா. அவ சொன்னார்கள், நாங்க என்ன பண்ணுவோம், அவன் ஒரு தடவை வந்துட்டு போறான், அதுக்கப்புறம் இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் கண்ணு மூடின் இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்தின் இருக்கு, வாயெல்லாம் வெளுத்தின் இருக்கு, கண்ணனே நினைச்சுன்னு கண்ணில் ஜலம் கொட்டின் இருக்கு, நான் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு, கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்கு, இந்த குழந்தைய இப்படி படாவாடு படுத்தி வச்சுட்டா நாங்கள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, கண்ணான நினைச்சு நினைச்சு உடம்பு கூட வளருது அந்த குழந்தைக்கு. அதனால எங்க அதீனமா ஒண்ணுமே இல்லையே, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறா. அதனால அவன் ஆசைப்படுறது மனசு, அந்த மனச ஆச்சரியமா அபகரிச்சானா. இந்த சின்ன குழந்தைகள்னா எல்லாம் 6-7 வயசு, அதிகமான வயசு ஒன்றும் கிடையாது. 6-7 வயசுல இருக்கக்கூடிய பிரேமங்கிறது சுத்தமான பிரேமம், அது சரீரத்தினாலே வர பிரேமம் கிடையாது. குழந்தைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு விளையாடும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வரக்கூடிய பிரேமங்கிறது, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பேசலைன்னா கஷ்டமா இருக்கும், டூ விட்டுட்டா அப்படின்னா கஷ்டமா இருக்கும், போன அழுவும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசு. இல்ல அது கண்ணனுக்கே 7 வயசு தான் அப்போ. அதனால அந்த குழந்தைகள் இப்படியே இருந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கான். கண்ணன் நம்ம கூட ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான், நாமளும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷன்வதாம் பரமிதம் நபெதம் விதாமஹா, அக்ஷன்வதாம் பலமிதம் ந பரம் விதாமஹா. நம்ம கண்ணுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? அவன் குடலூதனை கேட்கும்போது நம்ம காதுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும், யமுனாதிக்கரியில குழல் கொடு பகவான் ஊதின போது எல்லா மிருகங்கள் கூட வந்து நிக்கிறதா முன்னாடி. மருண்டு வான்கணங்கள் மேகி மறந்து மேய்ந்த பொல்லும் கடை வாய் வழி சோர, இரண்டு பாலும் துடுங்கா பெடை பெயரா, எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. மானெல்லாம் இப்படியே மேயறத மறந்துட்டு முன்னாடி வந்து நிக்கிறதா, பசுமாடெல்லாம் அங்கங்க மேய்ஞ்சிருந்ததெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு கண்ணனுடைய பின்னாடி வந்து கண்ணனோட உராசி நின்று அந்த தலையை மாத்திரம் முன்னாடி நீட்டு அப்படி பாக்குறது, கிருஷ்ணனையே பார்க்கறது. ஆகாரம் கிடையாது, புல்லெல்லாம் சாப்பிடல, மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர, மொத்தம் எல்லாம் எழுது சித்திரங்கள் போல இருக்காங்க. கண்ணனுடைய வேணுகணத்தை இது ஒரு அற்புதம் அப்படிங்கிற, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கைமீர் இது ஒரு அற்புதம் கேடீர் அப்படிங்கிற. கண்ணன் பார்க்கணும் இந்த பசு மாடு மாதிரியே எல்லாம் இருந்துட்டா சௌரியம், ஆகாரம் கூட கிடையாது, கண்ணனோட ஒட்டி உராசி அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அவனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி இருந்தா அவளுக்கு சுலபமா அனுகிரகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பசுமாட்டை பார்த்து எல்லாரும் கத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த வேணுகாலத்துல எல்லாரும் தன் வயசம் இழக்கிறார் மொத்த பேரும். அதை கேட்கும்போதெல்லாம் ஆனந்தம் தவிர வேற கிடையாது. மகரிஷிகளுக்கும் அப்படிதான், மகரிஷிகள் கேட்டபோது அது ஏதோ வேதத்வனி மாதிரி இருக்கான் வேணுகானத்திலேயே, இவர்கள் கேட்கும்போது பிரேமத்வனி மாதிரி இருக்கான் அதுவும் வேணுகானத்திலேயே. மத்தியான வேளையில கண்ணனை பிரிஞ்ச போது ஐயோ அவனை பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். சாயங்காலம் கண்ணன் திரும்பி வரப்போறானே எப்போ வரப்போறான்னு காத்துட்டு இருக்கான். இப்படி இந்த குழந்தைகள்லாம் ஒண்ணு பொண்ணு பேசிட்டு இருந்ததா, அந்த கிருஷ்ணனோடையே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே வேண்டாம், லைஃப்ல இப்படியே இருந்துடலாம், நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா. ஒருத்தி சொன்னா இதுதான் நடக்காது, ஏன்னா நமக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடும், கல்யாணம்னா புக்ககத்துக்கு போகணும், நம்ம விரட்டி விட்டுடுவான், அப்புறம் கிருஷ்ணனாவது கோவர்தனமாவது ஒன்றும் கிடையாது. நம்ம தலையெழுத்து இப்படிதான், பெண்ணா பிறந்திருக்கோம், கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், புக்ககத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னா கண்ணனே கல்யாணம் பண்ணிட்டுலாமே, விவாகம் பண்ணா சௌக்கியமா இருக்கலாமே அப்படின்னு பேசிட்டு இந்த குழந்தைகள் தெரியவாதான் யாரும் சொல்லித்தரல. அது நடக்குமான்னா, நம்ம இத்தனை பேருமா சேர்ந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நடக்குமா அப்படின்னா, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவளுக்காக நம்ம நடத்தி கேட்கலாம், அதுக்காகனு ஏதாவது விரதம் இருந்தா அந்த விரதத்தை நாம செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்மா கிட்ட சொல்லாத அப்பா கிட்ட சொல்லாத இந்த குழந்தைகள்னா ஒரு விரதம் இருக்க ஆரம்பிச்சுது. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தகோபகுமாரிகாம் சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன் யர்ச்சனவ்ரதம். ஹேமந்த ருதுவில் முதல் மாசம் மார்கழி மாசம், அதுல திருப்பாவை பாவைனா நோன்புன்னு அர்த்தம், நோன்புனா விரதம்னு அர்த்தம், ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் ஒண்ணு கொண்டு பேசிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, விமானம் எழுந்துக்கணும், யார் யார் தூங்குறாலும் அவாளையும் எழுப்பணும், மொத்த பேரமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துண்டு இருட்டுல ஸ்ரீ கிருஷ்ணநாமாவ சொல்லிட்டு அப்படியே நாம சங்கீர்த்தனத்தோட கூட நேர யமுனா நதியில போய் குள்ள குளிர குடைந்து நீராடணும், குளிக்கணும், குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு தான் ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆண்டாள் இப்ப குளிக்க கூடாதுன்னா அப்படி சொல்லல, குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ, இதெல்லாம் தப்பா புரிஞ்சுப்பான் நிறைய பேர். இந்த அறகுறையா கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், சங்கத்தமிழ் மேலே முப்பதும் தப்பாமே அப்படின்னாரு. முப்பதும் தப்பாமே, சங்கத்தமிழ் மாலே முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரிப்பார். தப்பாம சொல்லணும் அப்படின்னா சாத்துவன் சொல்றாங்க, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னு சொல்றாங்க. முப்பது தப்பாமே. இப்ப குள்ள குளிர யமுனா நதியில குடைந்து நீராடிட்டு இந்த கரையில வந்திருந்து ஒரு பொங்கல் ஒண்ணு பண்ணி காத்தியாயினி தேவிய ஒரு பிரதிமை ஒண்ணு பண்ற மண்ணுனாலே. அவதான் சேர்த்து வைப்பாளாம், அவ குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது பார்வதியினுடைய ஒரு இது அனுகிரகம் சொல்றான். அதனால ஒரு பொம்மையை பண்ணிட்டும், காத்யாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபகுமாரம் மே பதி மே குருதே நமஹா. காத்யாயினி மகாமாயே நந்தகோப சுத்தம்தான் எங்களுக்கு பத்தியா இருக்கணும் அப்படின்னு இது மந்திரம். இவாளே ஒரு மந்திரம் எழுதி வச்சுட்டா. இந்த மந்திரத்தை சொல்லி முப்பது நாளும் காத்தியாயன் லட்சண விரதம் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா பண்ணிட்டு இருக்கான். சேர் ஒரு ஹவிஷ்யம் அந்த பொங்கல் தான் பிரசாதம், அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்கழி மாசம், அந்த கோபிகா ஸ்திரீகள் பண்ணதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காத்தியாயனி அர்ச்சனை விரதம் பண்ணா நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா அர்ச்சனமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன் பின்னாடி வரப்போ. அப்போ கண்ணன் பார்த்தான், இதுங்கெல்லாம் எங்கோ கார்த்தால் வேண்டியிருந்து வீடு வீடுன்னு ஓடுறது. இவன் வெண்ணைக்கு அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் போகுது யமுனைக்கு. இது யாருக்கும் தெரியாமல் எங்கே போகுது, அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லாமல் இதெல்லாம் எங்கே போயின்னு இருக்கு. ஒரு நாள் இருட்டோட இருட்டா இவாளுக்கும் தெரியாமல் பின்னாடியே போயிட்டான். நேரம் போனால் அவர்களெல்லாம் யமுனா நதியில் ஸ்நானம் பண்ண போகிறாள். வஸ்திரங்களை எல்லாம் கலைஞ்சி வச்சுட்டு ஸ்நானம் பண்ண போனால் பக்கத்தில் அடுப்பில் எல்லாம் பொங்கலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சரி விரதங்கள்லாம் இப்படியே போயிட்டு விரதம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா, ஆரம்பிக்கலாம்னா முதல்ல ஸ்நானத்திலேருந்து ஆரம்பம், இன்னும் குளிக்கலாம் அப்படின்னா, ஓஹோ விரதமா, சரிதான் என்ன விரதமும் தெரியலையே அப்படின்னு பார்த்தா, மேலே குளிக்க போனால அந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே விரட்சத்தில் மேலே வச்சுட்டு இவனும் மேலே போய் நின்றுட்டான். வஸ்திரங்களை காணுமே அப்படின்னா கிருஷ்ணன் மேலே இருக்கான். கிருஷ்ணா என்ன இது அந்நியாயம், ஷியாம சுந்தர தே தாஸ்யா கதபாமதபோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ கிருஷ்ண அழகா கூப்பிடா, ஷியாமசுந்தரா அப்படின்னு கூப்பிடா. கிருஷ்ண மேல ஒரு பக்கம் கோபம் இருக்கா, இப்படியா ஒரு அநியாயம் பண்ணுவா, வஸ்திரத்தை எடுத்து வைக்கிறது என்ன அநியாயம், வஸ்திரத்தை தொடவே கூடாது, நீ எப்படி எடுத்து வச்ச, அநியாயம் பண்றே அப்படின்னா கோபம் தானே வரணும். ஆனா அழகா ஒரு பேர் வைக்கிறா, அதுதான் இதுவரைக்கும் காணும், யாரும் பேர் வைக்கல, ஷியாமசுந்தர அப்படிங்கிறா. எங்களோட லோகத்துல ஷியாம் ஷியாம் அப்படிங்கிறாயோ, ஷியாம சுந்தர தே தாஸ்யா அண்ணா, நீ சொன்னது எதுவானாலும் செய்வோம், நீ சுந்தரனாச்சு. கரபாமத போதிதம் தேஹி வாசாம் சி தர்மஜ்ஞா, வஸ்திரத்தை கொடுத்துருப்பா, நீ தர்மஜ்ஞனாச்சே, நல்லது கெட்டது தெரியுமாச்சே, நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இப்பவே போய் நந்தகோபராஜா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தியா. தர்ம சொன்னா கொடுக்க மாட்டான், ஆனா பயமுறுத்தினா இப்பவே போய் நந்தகோபராஜா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னா, சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படின்னா, போய் சொல்லுங்க, முடி வாடா ஓடி போய் சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படின்னா. அப்பதான் தெரிஞ்சது ஏதோ வந்துட்டோம் வா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தும் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவனை மேல் பள்ளி கொண்டான் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம். பா விட்டுடுப்பா, எங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு, நாங்கள் இனிமே இந்த பக்கமே வரல, உன்பக்கமே தலை வச்சு படுக்கலை, குளத்துக்கே வரமாட்டோம். தோழியும் நானும் தொழுதும் துகிலை பணி தருளாயே, பட்டை பணி தருளாயே, துகிலை நீ அனுகிரகம் பண்ண வேணுமே எங்களுக்கு அப்படின்னா, சரி நீங்களா என்ன பண்ணுங்க அதை சொல்லுங்க, உண்மையா சத்தியம் சொல்லணும். எதுக்காக யமுனா நதியில் வந்து என்ன பண்ணுறோம், விரதம் இருக்கும் நாங்கள், இதுதான் விரதம் இருக்கிற லட்சணமா, வஸ்திரத்தை களைஞ்சி வச்சுட்டு குளிக்கிறது என்ன விரதத்தில் சேர்த்து, எந்த விரதத்தில் சொல்லியிருக்கு வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படின்னா, விவசன ஸ்நாயாது அப்படின்னு இருக்கு. ஆற்றுக்குள்ளே குளித்தாலுமே வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது, ஏன்னா குஷ்யோவா ஏஷோ அக்னி ஏதாத்மேரணிதாஹாயா அப்படின்னு இருக்கு. அது இதுக்கான மரியாதை இருக்கு. கொஞ்சம் ஜலம்னா தீர்த்தம், தீர்த்தம் நம்மளை சுத்தமாக்குறது, நம்ம குளிக்கிற ஜலம் நம்மளை சுத்தமாக்குறது, அப்போ அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா. அப்போ குளத்தில் குடித்தாலும் சரி கிரகத்தில் குடித்தாலும் சரி, நான் விவசன ஸ்நாயா அப்படின்னு இருக்கு. நீங்க எப்படி வஸ்திரம் இல்லாம குளிச்சோம் கூட அப்ப உங்க விரதம் போயிடுதுன்னுட்டான் கிருஷ்ணன். விரதபங்கமாயிட்டு இத்தனை நாள் பண்ண விரதத்துக்கு உங்களுக்கு பலன் கிடையாது. விரதத்தின் விரதம்னு ஒண்ணு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான நியமத்தோட கூட இருக்கணும். அது இல்லாம விரதம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சமயம் திதி மாதா கூட ஒரு விரதம் இருந்தார். ஏதோ பாகவதத்தில் ஒரு கதை, இந்திரனை கொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கு. கஷ்யப் பிரஜாபதியிட்ட கேட்டார், அவர் ஏதோ சொன்னார், விரதம் இருக்க சொன்னார், சரின்னு விரதம் இருந்தார். இந்திரன் என்ன பண்ணா, நான் உங்களுக்கு கூட இருந்து சுசுரூஷம் பண்றேன் அப்படின்னு கூட போனான். அவனுக்கு தெரியும் சரி அப்படின்னு இருந்த இந்திரனுக்கு, இவர் விரதத்துல ஏதாவது தப்பு பண்ணினார்னா நாம வந்து இந்த குழந்தைய, இந்த வயத்துல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஒழிச்சுடணும். டீ பார்த்துட்டே என்ன தப்பு பண்ணுவான் என்ன தப்பு பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் தலையை விரிச்சு போட்டு தலைகால் மாத்தி படுத்துட்டான், வேற ஒண்ணும் பண்ணல, படுத்துக்க கூடாது, மத்தியான வேலைலாம் படுத்துக்க கூடாது, ஏதோ கொஞ்சம் அசந்துட்டான். தலைப்பக்கம் கால் பக்கம் மாறி போச்சு, இப்படி படுத்துட்டான். உடனே இந்திரன் போய் அந்த கர்ப்பத்தை சிதைச்சுட்டான். அதுக்கப்புறம் திதி மாதா என்ன ஏது அப்படின்னு கேட்க, பகவான் அனுகிரகத்தினாலே அந்த சப்த மருத்துகள் ஏழு கர்ப்பம் பிரியுது, ஏழா சிதைச்சு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி ஏழு மருத்துகள் உண்டாகும்படி பண்ணான். சப்த மருத்துகள் பை சுகாச்சாரி இந்த கதை அழகா சொல்ற, அந்த கர்ப்பத்தையும் பெருமாள் காப்பாத்தினாம்பா பரீட்சித்து உன்னை போல, உன்னை காப்பாத்தின மாதிரி அதை காப்பாத்தினான்னு அழகா சொல்ற. அதனால விரதம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் விரதம் இருக்கேன், நான் குளிக்காம விரதம் இருக்கேன், என்ன தப்பு? விரதத்துக்கு முன்னாடி சாமான்யமான நியமங்கள், ஒருத்தர் சனிக்கிழமை விரதம் இருந்தார். சனிக்கிழமை இன்னைக்கு அவர் பலகாரம் தான் பண்ணுவார், வேற சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் அங்க போயிருந்த, சாப்பிட உட்காந்தானா எல்லாருக்கும் சாதம் போட்டான். நான் ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே பலகாரம் ஆச்சே அப்படின்னு, அப்படியா எங்களுக்கு தெரியாது, இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை போறா நான் வெளியில் சாப்பிட மாட்டேன்னா, சரி பரவாயில்ல பெருமாள் பிரசாரமாக கொண்டு வந்து போடுறோம் கோயிலுன்னு, அதெல்லாம் முடியாது. சரி என்ன பண்ணுற, கொஞ்சம் இருந்தா ஏதாவது பலகாரம் பண்ண முடியாமல் பார்க்குறோம், கடையில் போய் ஏதாவது நொய்யோ ஏதாவது வாங்கிட்டு வந்து ரவாப்பாவோ ஏதாவது பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறோம். இல்லை நான் இப்போ ஊருக்கு போனோம், இப்போ போயாகணும். சரி சரி என்னதான் பண்ண போறீங்களா, பலகாரம் தான் கிடையாது அப்படின்னா, இங்கே பண்ணலையே அப்படின்னா, நான் இப்போ ஊருக்கு போகிறேன், பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு போய்க்கிறேன் பலகாரம் அடிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் என்ன விரதம்? அதனால விரதம் அப்படின்னா அந்த விரதத்துக்கான நியமங்கள் அது நிறைய உண்டு. நீங்க பண்ணது தேவ சேவனம், இது தேவ பூஜை இல்லை, இது தேவ சேவை. தேவர்களுக்கு நீங்க அபசாரப்பட்டிருக்கோங்க, அதனால இந்த விரதம் உங்களுக்கு பலனை கொடுக்காது. அப்படின்னா எங்களுக்கு தெரியாது நாங்க ஏதோ பண்ணிட்டோம், நீ எப்படியாவது எங்களுக்கு வந்து நீ தான் வந்து எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னா, சரி போனா போயிட்டு போறது, நீங்க எல்லாரும் வந்து ஒரு அஞ்சலி பண்ணுங்கன்னா நான் விரதத்தை நான் வஸ்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, கண்ணனுக்கே ஒரு ஆசை, நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சலி பண்ணாலும், இத்தனை நாளாக கூடையே வந்துட்டுருக்கு, கூடையே விளையாடிட்டுருக்கு, கூடையே பேசிகிட்டு இருக்கு, எத்தனையோ அசுரர்கள்லாம் வர, அகாசுரன் பகாசுரன் அப்படின்னு, ஏதாவது அசுரர்கள்லாம் ஒழிச்ச உடனே நேரத்தில் விழுந்து கிருஷ்ணா ஆச்சரியம், நீதானே அசுரர்களை ஒழிச்ச அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து சேவிச்சோம், இல்லை அஞ்சலி பண்ணால் ஏதாவது பண்ணலாமோ இல்லையோ, அசுரர்களை ஒழிச்ச உடனே தோளில் கை போட்டுருக்கு எல்லாமே. இதுங்க கிட்ட ஒரு அஞ்சலி எப்படியாவது வாங்கினோம்னு பார்க்குறான், அதுக்காக தான் பல அசுரர்களை எல்லாம் ஒழிச்சு முன்னாடி போய் நிற்கிறான். ஆனால் கிருஷ்ணாவில் ஒரு தோல்டு தான் கை போடுறது தவிர அஞ்சலி பண்ணுறதே கிடையாது ஒரு நாள். அதனால அஞ்சலி இவன் அஞ்சலி கேட்டுறான், தயவு பண்ணி ஒரு அஞ்சலி பண்ணுங்க கொடுத்துறேன், அதை பண்ணாலாவது நான் கொடுத்துறேன் அப்படின்னு. தாபிலப்யமானே காமி கஷ்டித் கர கமலையோ அஞ்சலி காமி அப்படிங்கிற, எனக்கு வேண்டியது உங்களுடைய மனசு, உங்களுக்கு எப்படி என் மேல எத்தனை ஆசை இருக்கோ அத்தனை ஆசை எனக்கும் உங்க மேல இருக்கு, அப்போ நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நானும் உங்களோட சேர்ந்து இருக்கணும், உங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும், ஆனால் அது இருக்கட்டும் ஒரு அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு இவ கிட்ட ஒரு அஞ்சலியை கேட்க, அஞ்சலி ஆச்சமானா சுவாமி தேசியன் அழகா சாதிக்கணும், அஞ்சலி பண்ணா அனுகிரகம் பண்ற பெருமாள் இருக்கட்டும், அஞ்சலி நம்ம கிட்ட அஞ்சலி பண்ணு அஞ்சலி பண்ணு கேட்கிற பெருமாள் மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னாரா. ஸ்ரீராமன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சரணாகதி பண்ணால் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆச்சரே அபயம் சர்வபூதேபியோ திதாமின்னு. கண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா, எதை பத்தியும் கவலைப்படாதே மாசுச்சா, மாமேகம் சரணம் இல்லை, என்ன சரணாகதி பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அதான் விஷயம். ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னா, அவர்களும் வேற வழி இல்லாதபடினாலே பகவானை அஞ்சலி பண்ணி வஸ்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு அப்படி லஜ்ஜையோடு கூட கரையில் நிற்கிறார். பகவானுக்கு சமர்ப்பிக்கிற அஞ்சலி அப்படிங்கிறதுதான் ஆத்மாவுக்கான ஒரு வஸ்திரம். சரீரம் இருக்கு, சரீரத்துக்கான வஸ்திரம் இருக்கு. ஆத்மாவுக்கு எதே வஸ்திரம் அப்படின்னா அனன்ய சேஷத்துவம், பகவத் சேஷத்துவம், பகவதேக உபாயத்துவம், பகவதேக போக்யத்துவம், இது மூணு. நான் பகவானுக்கே தாசன், பகவான் தான் எனக்கு உபாயம், பகவான் தான் எனக்கு பலம் அப்படிங்கிறதா இந்த ஆத்மாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லைன்னு சொல்லுவோம், ஆத்மா வஸ்திரம் இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரீரம் வஸ்திரம் இல்லாம இருக்கிறது இருக்கட்டும், ஆத்மா வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு சொரூபம் அது. அதனால ஆத்மாவுக்கு வேண்டிய வஸ்திரத்தை நீங்க அவசியம் தரிச்சுக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக கை கூப்பணும். கை கூப்பினா தாசன் தானே அர்த்தம் அப்படின்னு அவர்கள்லாம் கண்ணன் கிட்ட கோபிச்சுக்கலையா, இந்த மாதிரி அநியாயம் பண்றியே அப்படின்னு கோபிச்சுக்காமல் லஜ்ஜியோடு கூட இருக்க மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களை பார்த்து அழகா சொன்னார், நீங்க எதுக்காக விரதம் இருந்தீர்கள் அப்படின்னு தெரியும், உங்க விரதம் என்னமோ ஏதோ சரியா நடக்கல, காத்தியாயினி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறாளோ இல்லையோ தெரியாது, விரதம் உங்க இருந்தாலும் நாம பலன் கொடுப்பார். ஆனால் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியுமானபடினாலே நான் உங்களுக்கு பலனை கொடுத்துருவேன். நீங்க ஆத்துக்கு போங்க எல்லாரும், உச்சிதமான காலத்துல உங்க மனோரசங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும் அப்படின்னு கண்ணன் அவளை சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால காத்தியாயினி குறிச்சு விரதம் இருந்தாலும் கடைசியில பலன் கொடுத்ததுன்னு கிருஷ்ணன் தானே, அந்த விரதம் என்னமோ சரியா நடக்கல, விரதம் சரியா நடக்கலன்னா யாரும் பலன் கொடுக்க மாட்டார். ஆனா கண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, சரியா சரியில்லாதத சரியாக்கிண்டு பலன் கொடுக்கணும். இவர் அவனை குறிச்சு நாம ஏதாவது பண்ணோம்னா சரியா பண்ணாட்டா கூட அதை சரியாக்கிப்பான். சரணாகதியே விசுவாசம் குறைஞ்சது அப்படின்னா விசுவாச பூர்த்தி உண்டாக்கி ரட்சிக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை சாட்சி, மகாவிஸ்வாச பூர்த்தி உண்டாக்கி ரட்சிப்பார். அதனால கண்ணன் வந்து, நீங்க விரதம் இருந்ததா என்னை குறிச்சு விரதம் இருந்ததா நான் இருக்கேன், நான் வந்து பலன் கொடுக்கிறேன் அப்படின்ட்டான். அதை அதை தெரிஞ்சுட்டுதான் நம்ம பெரியவர்கள்லாம் என்ன பண்றான், கண்ணனுக்குள்ளேதான் விரதம் இருக்கணும். அதனால மார்கழி மாசம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காகவே இந்த விரதம் இருக்கணும். கோபிகள் அன்னைக்கு செய்த விரதம், அந்த விரதத்தை ஆண்டாள் நாச்சியால் அனுகாரம் பண்ணார். அனுகாரம் பண்ணார் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் விரதம் இல்லை, இப்ப கிருஷ்ணன் இல்லை, அப்ப கோபிகா ஸ்திரீகள் இல்லை, எல்லாரையும் கூட்டுக்கணும் இல்லையோ, கோபிகா ஸ்திரீகள் இல்லை. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபெருங்கோயிலுடைய பெருமானே கிருஷ்ணனா பாவிச்சார், அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க மற்ற எல்லாருமே கோபிகா ஸ்திரீகளாக பாவிச்சார். பாவிச்சு அழகா அந்த விரதத்தை மனசுனாலே இருக்கா, வெளியில இல்லை, 30 நாளும் மனசுனால வேற சிந்தை இல்லை. அதே சிந்தையோடு கூட இடைநடியும் இடைமுடியும் இடைப்பேச்சும் உடை நாற்றுமாய்விட்டது அப்படின்னு பெரியவாச்சாரம் அழகா சாதிக்கிறார். மொத்தம் பேச்சிலேயே தெரியலாம் அப்படியே மாறிட்டார் அப்படிங்க. இப்படி ஆண்டாள் அனுகாரம் பண்ணார், கோபிகா ஸ்திரீகள்லாம் அனுஷ்டானம் பண்ணார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஆண்டாள் மாதிரி அதே பாவனா பிரகர்ஷத்தினாலே அப்படி அனுகாரமும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அனுசந்தானம் பண்ணணும். 30 நாள் திருப்பாவை சொல்லணும். அதுதான் நம்மளுடைய விரதம் அப்படின்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. மார்கழி மாசத்துல பெருமாளை எழுந்திருந்து தீர்த்தம் ஆடி திருப்பாவை சொல்லி திருவாரூரம் வரணும், அவ்வளவுதான். பொங்கல் பிரசாதம், மார்கழி திங்கள் அது நிறைந்த நன்னாளால் நம்ம பண்றது அனுசந்தானம், திருப்பாவை அனுசந்தானம் தான் அதுல முக்கியம். அனுஷ்டானம் செய்தவர்களுக்கும் அனுஷ்டித்தார்க்கும் அனுகரித்தார்க்கும் உள்ள பலன் அனுசந்திப்பார்க்கும் உண்டு அப்படின்னு ஆண்டாளே கடைசி பாசுரத்துல செல்வ திருமாவா எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர் யார் அப்படின்னு கேட்டா, அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் செந்திரஞ்சி அப்படின்னு கோபிகா ஸ்திரீகள்லாம் அனுஷ்டானம் பண்ணத சொன்னார். அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கவள தந்தரையில் பட்டர்கிறான் போதை சொன்ன அப்படின்னு தான் அனுகாரம் பண்ணத சொன்ன. இங்கி பரிசுரைப்பா அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்றத சொன்ன. பலன் என்ன கேட்டா, 3 பேருக்கு ஒரே பலன் தான், செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர், 3 பேருக்கும் ஒரே பலன் உண்டு அப்படின்னு. அப்படி ஆச்சரியமாக இந்த விரதம் மார்கழி மாசம் விரதம் நடத்தினாள். அதுக்கப்புறம் அவர்கள்லாம் கிரகத்தில் இருக்கா. கண்ணன் வந்து வேணுகானம் பண்ணும்போது அவர்கள் மனசு முழுக்க அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறவர்கள். அவன் மாடு மேய்க்க போனான்னா, அடதி யத் பவான் அன்னிகானம் திருட்டிர்யுகாயதே கிருஷ்ண துவாம் அபஸ்யதாம். ஒரு ஒரு க்ஷண காலம் ஒரு யுகமா போறான். அவன் எப்ப வரப்போறான் எப்ப வரப்போறான் காத்துக்கிட்டு இருக்கான். சாயங்கால வேளையில கண்ணன் மாடு மேய்ச்சின்னு திரும்பி வரும்போது எல்லாரும் ஆனந்தமா பார்க்கறதுக்காக இவன் அதுக்காக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த அழக பார்க்கணுமே, அது திரும்புகால் மாதிரி அது. அதனால அந்த அழக பார்க்கணுங்கிறதுக்காக இவன் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா. மழை போல வரானா, மழை கொள் வருகின்றதும் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை இயக்கம் மத்தனி தாழ்பீணி குழல்களும் கீதமும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகிற கூட்டம் கண்டு மழை குலோ வருகின்றது என்று சொல்லி மங்கை மாறு சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும். கண்ணன் வரப்போனான், சாயங்காலம் வேலை வரணுங்கிட்டு காத்துட்டு இருக்கான். மாலையும் வந்தது மாயன்வாரான், சாயங்காலம் ஆயிடுத்து 5 மணி ஆயிடுத்து, 6 மணிக்கு தான் வருவான். இன்னும் வரக்கானுமே வரக்கானுமே பார்த்துட்டு இருக்கான். அவன் வரும்போது மழைகளோ வருகின்ற சாதாரணம் கிடையாது, அது பெருமாள் புறப்பாடு மாதிரி. முன்னாடி உடல் வர, யானை வர, குதிரை வர, கோஷ்டி வர, இன்னும் நிறைய பரிவார ஜனங்கள்லாம் வர, பெருமாள் வர, பின்னாடி கோஷ்டி வரன்னு எப்படி பெரிய மக்களும் நடக்குது ஒரு தெரு முழுக்க. அதாவது கண்ணன் வரானா இத்தனை குழந்தைகள் கூட கொடியில வரும்போதே என்ன குழல்களும் கீதமும் ஆகியெங்கும். அங்க காட்டுல கிடைக்கக்கூடிய இலைகளையா சுருட்டி வச்சு பி பி பின்னு ஊதிட்டு இருக்கேன்னா கண்ணனுடைய பிள்ளாங்கோளுக்கு பக்கவாத்தியம் இது மொத்தமும். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும், அங்க இருக்கிற மரத்து தழை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அங்க இருக்கிற சிந்தூரத்தையே எடுத்து அது சென்னையில அப்பி நெத்தியில அப்பி நேத்திர பங்கத்தால் அறிந்து அசிர்மரம் இந்திரன் போல் வரும் ஆயர் பிள்ளை இவனை இடமே என்ன எசதி சொல்ற. இப்ப எப்படி வரா பாருங்க, இந்திரன் போல வரா, மொத்தம் இவன் பின்னாடி வருது, இவன் மேடுதான் வண்டிட்டு முன்னாடி வர ஒரே சத்தம் பி பி பி பி பி பி அப்படின்னு ஒரு சத்தம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாடல் எல்லாம் வருது, மாடல் எல்லாம் முன்னாடி ஓட்டிட்டு இருக்கு. மா மா மான் மாடு சத்தம் கண்ணுக்குட்டியோட சேர்றதுக்காக பெரிய உற்சவம் நடக்கிறது அங்க. மழை கொலும் வருகின்றது என்று சொல்லி மங்கை மான் சாலகவாசல் பற்றி அது ஜன்னலை பிடிச்சிட்டு நிற்கிறான். இவன் வரத்துக்கு முன்னாடி வரக்கானுமே வரக்கானுமே அப்படின்னு பார்க்கறான். மணி 5:55 ஆயிடுத்து, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான் அப்படிங்கிற கிடுக்கிட்டு ஜன்னல் வாசல் வந்து கதவை பிடிச்சு நின்று வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னாச்சு 10 நிமிஷம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கணும் உள்ள போய் பாக்குறான். 5:56 தான் இருக்கு. மறுபடியும் இங்க வந்து ஜன்னல் வந்து பிடிச்சு நிக்கிறா, அவ்வளவுதான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உள்ளூர் நாளையே இன்னும் வரலையே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா 5:57 தான் ஆயிரும். ஒரு ஒரு க்ஷணமும் 10 நிமிஷம் 4 மணியா போயின் இருக்கு. இன்னும் வரக்கானுமே இன்னும் வரக்கானுமே நுழை வணர் நெற்பணர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே. ஆகாரம் கிடையாது, நீ கொஞ்சம் வந்து பால் சாப்பிட்டு போ, உனக்காக கரைச்சி வச்சிருக்கேன் பா, பால் சாப்பிட்டு போ அப்படின்னா இருமா இல்ல அப்புறம் வரேன், அப்புறம் ஆறி போயிடுங்க அப்படின்னா நான் ஆறி போட்டேன். ஒண்ணும் வேண்டாம் சொன்னா கேட்டாதானே, பால் பால் சாப்பிட்டு போய் பார்க்கலாம் முடியும் அப்படின்னு கெட்டு போச்சு இப்போ அப்படின்னா. ஆமா இந்த பால் சாப்பிட்றேன்னு உள்ள வந்தான்னு வச்சுக்கோ, திருவள்ளுவர் புறப்பாட பின்னாடி நாம தான் போனோம், சரி அம்மா சொல்றாளே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு வரேன் அப்படின்னா எங்கேயாவது தான் போய் பிடிக்கணும். அவரை அவனுடைய அருள் பெரும் போதறிதான் அவ்வருளல்லது மற்றருளுமல்ல அவனருள் பெருமளவு ஆவி நிற்காது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன். நம்ம ரொம்ப அழகா சொல்றேன், அவன் அருள் தவிர வேற கிடையாது. அவன் அருள் அவனா அவனுடைய அருள் பெரும்போது அறிதான், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கும் அது தவிர வேற கதி கிடையாது, நம்மளால ஒன்றும் பண்ன முடியாது. மாலையும் வந்தது மாயன் வாரா அப்படின்னு தவிச்சின் இருக்காது. இப்படி வந்து வந்து பார்க்கிறான் கிருஷ்ணனும் ஆச்சரியமா வரா. அவன் வரும்போது அந்த புல்லாங்குழ நாதத்தினாலேயே பேசுறான் அவகிட்ட, எப்படி இருக்கு இன்னைக்கு என்னுடைய கோலம் எப்படி இருக்கு. ஊதுமத்தின் குழற்கே உய்யே நான் அது முடிந்து இடையிடை தன் செய்யி கோல தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூதுரு தீதுரு மொழிகள் கொண்டு ஒன்று நோக்கி உதுமத்தீங்குழக்கே உயர்ந்தான். நம்மாழ்வார் சொல்ற பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அந்த வேணு காணம் இருக்கோயோ அதுலயே நான் டவுன் ஆயிட்டேன். அது மாதிரி நடுவு நடுவில் பேசுறானே தூதுசெல் கண், எதால பேசுறான், கண்ணால பேசுறான், தூதுசெல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி அடி. அது வேணு காணம் பண்ணிட்டு வரும்போது அங்க அந்த பெண் பார்த்துட்டு இருக்கானா கண்ணாலே எப்படிங்கிறான், எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி புல்லாங்குழல் நாதத்தினாலே பார்க்கிறான், கண்ணால பேசுறான். பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவட பாடும் பாட்டை யாதும் ஒன்றருகிலம் அம்மவம்ம மாலையும் வந்தது மாயம் வாரான். நான் என்ன பண்ணுவேன், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுறான். பேசிய அழகா திடீர்னு அந்த பொண்ணு அழகா கோலம் எல்லாம் போட்டு வச்சு சாயங்காலம் வாசத்தில் வச்சு அழகா கோலம் எல்லாம் போட்டு வச்சு கண்ணன் இதை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு காத்துருக்கான். நேரம் கிடுகிடுன்னு அங்கே போய் இன்னைக்கு உன் கோலம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா ரெண்டு அர்த்தம், உன் கோலம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறான். இவன் பேசுற பேச்சு ஆச்சரியமா இருக்கு. இவனுடைய புல்லாங்குழல் நாதத்தினாலே எத்தனையோ தூது விடுறான், அந்த வேடு காணத்தினாலே இவ பெயரை சொல்றான். இன்னைக்கு கவனிச்சியா, என் பெயரை தான் சொன்னாங்கிறது பாவம். இன்னொரு பெண் குழந்தை என் பேரை தான் சொன்னா வேணு காலத்துல அப்படின்னு இவங்களுக்கு விட்டு இருக்கவே முடியல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை அவன் அம்மா கூப்பிட்டான், வா மதுரைக்கு போயிட்டு வரலாம், கையில விலையெல்லாம் வாங்கிட்டு வரலாம், டவுன்ல விலை கிடைக்கும், அதனால இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு சந்தைக்கு போய் நல்ல புது விலையெல்லாம் நிறைய இருக்கும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா நான் வரலாமா அப்படின்னு சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிடுறான். நான் இதை பார்ப்பேன்னா அங்கே வருவேண்ணா, 6 மணிக்கு கண்ணன் வந்துடுவான், நான் வரலாமா பேசிட்டாரு, விலை வாங்கினது நீ வராமல் எப்படி வாங்கணும், கை சைஸ் பார்க்க வேண்டாமா, நீ வந்தால் தான் நான் பேசாமல் வர அப்படின்னு. இல்லைம்மா நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன், நீ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும், எல்லாம் வந்துவிடலாம் திருப்பி வந்துவிடலாமா, 6 மணிக்கு வரலாம் உங்களுக்கு தானே, திருப்பி வந்துவிடலாமா அப்படின்னா இல்லைம்மா அப்படின்னா கை பிடிச்சி இழுத்துட்டு போட்டான். வாடி எல்லாம் அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துட்டு போட்டா இது மனசே கேட்கல, இருக்கு போகிறதுக்கே மனசில்லை. ஐயோ இன்னைக்கு தொலைஞ்சோம் நம்ம, இன்னைக்கு கண்ணனை பார்க்க முடியாது போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு நேராக அங்கே போய் அவன் அம்மா வலையெல்லாம் வாங்கி கையில் போட்டு என்னடி நல்லா இருக்கா அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு வா போகலாம், இல்லடி சைஸ் பார்த்தா பெருசாக இருக்கா போல இருக்கே அப்படின்னா, இல்லைம்மா திட்டமாக தான் இருக்கு வா போகலாம் அப்படின்னா, இதோ இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டோம். வேற போய் இது சரியா இருக்கா அப்படின்னா, ஆமாம் இது ரொம்ப சரியா இருக்கு வா போகலாம் அப்படின்னா, மணி ஆயிட்டுருக்கு 5:30 ஆயிடுச்சு 5:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு அவனை விட்டுடுவோம் நம்ம என்ன தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இப்படியோ மெதுவாக இழுத்து பிடிச்சி 6 மணிக்குள்ள அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு 5:55 5:50 அம்மாவை பிடிச்சி இழுத்து வேகமாக ஓடி வருது. ஆனால் இவன் சாதாரணமானவன் இல்லை, இவன் இப்படி மதுரைக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு 5:50 வந்துட்டான். இவளை படாது பாடு படுத்தே ஒரு சங்கல், மொத்த பேரையும் படாதுபாடு படுத்தணும். திருக்குறை பிரான் பிள்ளான் அழகா சாதிக்கிற ஸ்ரீராமாவதாரத்திலே 14 வருஷங்கள் பிடிந்து மக்கள் பட்ட பாட்டை கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நொடியில் கொடுப்பான், ஒரு கஷ்ண காலத்தில் கொடுப்பான். முன்னாடியே வந்துட்டான் நேர ஆத்துக்கு வந்து கண்ணன் போயிட்டான். தெரிஞ்ச உடனே நேர படுக்கையில் போய் விழுந்து குமுறி குமுறி அழுது அழுது அழுது அழுது அழுது தீர்த்து ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. மேகும் மதியம் வெண்மதியமானும் மெம்மலர் பள்ளி வெண்பள்ளியாலும் சந்திரன் பிரகாசமா வந்து குளிர இருக்கான்னா, ஆனா உடம்பு தகிக்கிறதா இருக்கு. அவ அம்மா பூவெல்லாம் வாங்கி தலையில வச்சுட்டு இருக்காளா, அந்த பூவெல்லாம் குத்துறதான் இதுக்கு, அப்படியே அழுதுட்டு என்ன பூ வேண்டியிருக்கு இது குத்துறது அப்படின்னு ராத்திரி முழுக்க ஓன அழுதுன்னு இருக்கு. மரணம் சாயங்காலம் வந்து எங்க நீ நேற்று காணும் அப்படின்னு கேட்கறான். நான் உனக்காக வந்தேன் தெரியுமா, உங்காத்துக்கு வந்திருந்து பார்த்தேன் அப்படின்னு மேலும் இன்னும் அவளை நோவுபட செய்து இவா படுற பாட்டை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அவஸ்தப்பட்டுருக்கு. ஒன்று ஒன்றும் எல்லாம் பகவான் பார்த்தான், இதுங்க மனசில் பகவானை தவிர வேற யாருமே இல்லை. அதனால பகவான் பிதா ராத்ரீஹி சரதோர்புல்ல மல்லிகாஹ வீக்ஷிரந்தும் மனச்சக்னி யோகமாயாம் உபஸ்திதஹ. ஒரு நல்ல சமயம் வரட்டும் அப்படின்னா காத்துருக்கான் இவனும். இப்ப பார்த்தாலும் நம்மையே நடிச்சுட்டு இருக்கே, இதுங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே இங்க வந்தது. மழை காலம் வந்தது வர்ணிச்சிருக்க சுகாச்சாரியர் வந்து பிருந்தாவனத்தில் நடந்த எல்லாத்தையும் வர்ணி, மழை பெஞ்சா மழையை வர்ணிக்கிறார், சரக்காலம்னா சரக்காலத்தை வர்ணிக்கிறார், வெயில்னா வெயில வர்ணிக்கிறார். ஒன்னையும் விடல, அவனும் எல்லாம் விடாம கேட்கிறான், எல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுறான் இல்லையா. அதனால அது ஆயி சரக்காலம் வந்துதான், அதுதான் ஆச்சரியமான காலம். சரக்கால சந்திரன் அப்படிங்கிறார், சந்திரன் அந்த சமயத்துல ரொம்ப அழகா இருப்பான். நாயகனுக்கும் நாயகிக்கும் சரட்காலம் மாதிரி அது அழகான காலம் கிடையாது. பகவான் அபி, பகவான் இப்ப என்ன பண்ணிட்டான், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, அவளோட ராசக்கிரீடையில் இருக்கணும் அப்படின்னு பண்ணும்போது, சங்கல்பிக்கும் போது, இதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் தானே சொல்லிட்டு வர, கண்ணன் கண்ணன் தான் சொல்லிட்டு வர, கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் சொல்ற ஆழ்வார்கள் எல்லாமே சரி, இல்ல ஆச்சாரியர்கள் எல்லாருமே வியாக்கியானத்துல பார்த்தோம்னா கண்ணனை பகவான் சொல்ல மாட்டான், கண்ணன் தான் சொல்லுவான், அவன் தான் சொல்லுவான். இதே பெருமாள் ராமன் சொல்லும்போது சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா பெருமாள்வான், பெருமாள் அப்படின்னும் இளைய பெருமாள் அப்படின்னும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு தான் சொல்லுவான். கிருஷ்ணன் சொல்லும்போது இவர் பகவான் அப்படின்லாம் சொல்றது கிடையாது, வே எங்க கண்ணன் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம் வியாக்கியானத்துல எல்லா இடத்துலையும், அவன் தான் அவர் கூட கிடையாது. இட்ட வழக்கா இருக்கக்கூடியவன் அவனுக்கு கொஞ்சம் இருக்குதுதான் அழகு, கிருஷ்ணனை பார்த்து பகவான் அப்படிங்கிறது அழகு கிடையாது. ஆனா இப்ப சுகாச்சாரிய இந்த கதையை சொல்லும் போது கண்ணன் இத்தனை பிரேமையோட இவாகிட்ட இருக்கான், இவாளும் அத்தனை பிரேமையோட இவாகிட்ட இருக்கான் போது கண்ணன் சொல்லாமல் பகவான் ஆரம்பிக்கிறான். பகவான் அபி என சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உண்மையா, அதுக்கு முதல்ல அவன் பகவான்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவான் அபி தாராத்ரீஹி, ராத்திரி வேளையில இந்த ராசக்கிரீடை நடக்க போறது, அது ஏதோ ஒரு நாள் நடந்த ராசக்கிரீடை அப்படின்னு நடக்க வேண்டாம். ராத்திரி பல ராத்திரிகள் நடக்கிறது, பல ராத்திரிகள் அவளோட கூட சந்தோஷமா இருக்க போறோம். சரதோ புல்ல மல்லிகாக, சரட்காலத்திலே மல்லிகை பூக்கள்லாம் நன்னா மலர்ந்து நல்ல மனத்தோடு கூட வாசனையா இருக்கும்போது அது ஏற்ற காலம். வீக்ஷேதந்தும் மனச்சக்ரே, இதுதான் சரியான காலம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யோகமாயாம் உபஸ்திதா, இத்தனை பேர் கழியோ இவா எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இவன் ஒருத்த நாள் எப்படி முடியும், இத்தனை நாளா இத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் அது இருக்கட்டும், இவன் ஒருத்த நாள் எப்படின்னா தான் யோகமாவையா, அவன் வந்து சர்வ பேருக்கும் ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்மது இருக்கு அப்படிங்கிற இவானே, நீ வெறும் கோபிகா நந்தனன் இல்லை, எங்க மனசுக்குள்ள இருக்கிறவன், எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிறவன், எங்களுடைய மனசுக்குள்ள மாத்திரம் இல்ல, இன்னும் எல்லாருடைய லோகத்துல மொத்த ஜீவர்களுடைய மனசுக்குள்ளையும் அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறான். அதனால அவனே எல்லாருக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கிற அப்படின்னால அவன் யோகமாயா அப்படின்னு அதை எடுத்துட்டு இவர்கள் மொத்த பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு நாள் சங்கல்பம் பண்ணானா. ராத்திரி வேளையில மாடு மேல் சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வந்த உடனே எல்லா குழந்தைகளும் அவனை கொண்டாடுறது எல்லாம் ஆச்சரியமா பார்த்து கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கான். மொத்தம் ராத்திரி கிட்டத்தட்ட இந்த சரத் காலத்துல சந்திரோதய காலத்துல யமுனா நதியில அங்க ஒரு மணல் குண்ணு, பார் மணல் குண்ணில் புனர நின்றேன் அப்படிங்கிற தொண்டர் குலசேகரன் அங்க உட்காந்து வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சா ராத்திரி வேளையில. அந்த அதை கேட்டவுடன் நிசப்தமான சமயம், இவர்களோ கிருஷ்ணனை மறக்க முடியாமல் ராத்திரி இருந்து இருக்கிற சமயம், அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே கோவிந்த வேணுமனு மத்தமயூரன் நிருத்யம், வேணுகானம் பண்ணா உடனே மயில் ஆட ஆரம்பிச்சிடும். பிரேக்ஷாத்ரி சான்வ பரதன்ய சமஸ்த தத்துவம், சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கல் கூட செய்ய வாய்ப்பு பொழிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும் அப்படிங்கிற கோவிந்தன் குழல் கொடுன்னு அவனை பார்க்கணும், அந்த நாதத்தை கேட்கண மாத்திரம் இல்லை, எங்கேயாவது உட்காந்து கேட்டுருந்தா போறாது, அவன் வேணுகானம் பண்ற அழகு இருக்கு இல்லையா அதை பார்க்கணும், சிறுவிரல்கள் தடவி பரிமாற. அந்த வேணுல உன்னுடைய விரல்கள்லாம் தடவும் போது அந்த விரல்களுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். வலி எத்தனை வேகமா தடவன, விரலுக்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னு நினைக்கிறான். செங்கண் கோட கண்ணில் ஏற்கனவே சிவப்பு நேரம் இருக்கான், நேர இவர்களுக்கு கண்ணாலே பேசுறான், தூது சொல் கண்கள் கொண்டு ஒன்னு பேசி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே அவர்களுக்கு செய்தி சொல்றான். செய்யவாய் கொப்புளிப்பு வேணுகணம் என்பது வாய் கொப்புளிக்கணும்னா அதுவும் அழகா இருக்கு. குருவையர் புருவம் கூடலிப்ப, புருவத்தில்தான் இத்தனை பாஷை பேச முடியுமா. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும் பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படிகாடு கிடப்ப. பகலதான் ஆகட்டும், பறவை கணங்கள்லாம் இப்படி போய் தன்னுடைய குஞ்சுக்காக இறையை தேடி வந்து கொண்டு வந்து கொடுக்கணும், அதுக்காக தானே ஆகாசத்துல போறது. ஆனா இவன் குழல் கொடு ஊதின போது மொத்த காரியத்தையும் விட்டுட்டு அவரை வந்து நின்றுருவான். எல்லாமே கறவையின் கணங்கள் கீழே பசுமாடு கேட்க வேண்டாம், பறவையே வந்து ஓடி வந்ததுன்னா பசுமாட்டுக்கு என்ன. பராசர பட்டர் மலை உருகிறதா, கண் பாறை உருகிறது, கண்ணன் குடல் கொடு ஊதின போது. மகாஜானிகளா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள்லாம் ஜடர்கள் ஆகிட்டான். மொத்த பேர் எதுவும் தோணல, பகவான் தான் நினைச்சிட்டு இருக்கான், பகவான் குறிச்சுதான் தபஸ் பண்றான். ஆனா குடல் கொடு ஊதின போது பகவானே மறந்துட்டான், குடல் தான். ஆனால் நினைவு விடவே விடாது. ஆனா ஜடமாக இருந்து கொஞ்சம் வேடுகானத்தை கேட்கணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்கிறாங்க. அப்படி ஆச்சரியமான ஒரு வேடுகானத்தை பகவான் ஆரம்பிக்க அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே தன் வசம் இழந்து கிடுகிடுன்னு எல்லாரும் கிரகத்திலிருந்து ஓடி போறாளாம். அங்க யமுனா நதி கரைக்கு இழுக்கிறது, என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலோ அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போறாள். பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தோ பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு அலம்பாம பாத்திரத்தை போட்டுட்டு அப்படியே ஓடி போறாள். ஒரு கண்ணுக்கு மையிட்டு கொண்டிருந்தவள் அடுத்த கண்ணுக்கு மையிடாமையே ஓடி போறான். மாமனார் மாமியாருக்கு சாதம் சாச்சின் இருந்தவள் அதை விட்டுட்டு ஓடி போறான். குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தவள் அதை விட்டுட்டு ஓடி போறான். சின்ன குழந்தைகள் படிக்கிறேன்னு பேர் பண்ணிட்டு புக்கை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறது, அதை விட்டுட்டு ஓடி போறது. எல்லாமே இருக்கிற காரியம் மொத்தத்தையும் மறந்துட்டு வேகமா ஓடி போறா. யார் தடுத்தாலும் அதை தடுக்கிறது தெரியல, பிடிச்சு தடுத்து நிறுத்தினா கூட தெரியாது, அதையும் மீறி ஓடி போறான். தடுத்தினாலும் ஏன் தெரியல அப்படின்னா மனசு இந்த பக்கம் இல்ல, கிருஷ்ணகிட்டயே மனசே இருக்க முடியாது, தடுக்கிறதே தெரியலையாம். ஆனாலும் யாரோ ஒருத்தி பிடிச்சு தடுத்துட்டான், அவாத்துல மேல போக முடியாம இருக்க கெட்டியா பிடிச்சுட்டான். உடனே கிருஷ்ணா அப்படின்னா கீழ் விழுந்துட்டான், மூர்ச்சியாகி விழுந்துட்டான். அவ்வளவு பிராணம் ஆயிட்டு பிராணம் போயிட்டு தடுத்து உடனே அப்படின்னு கதை இருக்கு. அப்படின்னா மனசுல எந்த பாவம் இருக்கும். அதான் சுவாமி பராசர பட்டர் கிட்ட கேட்டாளா, கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையே சொன்னேன், கிருஷ்ணான்னு கத்தி உயிரை விட்டாளே, இவள் வசத்தியா இல்ல அவர்கள் தடுத்தும் கேட்காமல் வேகமா ஓடி போனாளே அவா வசத்தியா. யார்கிட்ட இப்ப இந்த பிரேம பக்தி அதிகமா இருக்கு அப்படின்னா பராசர பட்டர் சொன்ன, இவ தடுத்து நிறுத்தின உடனே கிருஷ்ணான்னு சொன்னா வாஸ்தவம், நீங்க அது வசத்தின்னு நினைப்பேன், உடனே உயிர் விட்டுட்டாளேன்னு. ஆனா யார் தடுத்தாலுமே தடுக்கிறதே தெரியாதபடி ஓடினாங்க. தடுக்கிறதுன்னு ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கிறாள் அப்படின்னும் அவ தடுக்கிறாள் அப்படின்னு தெரியல, கண்ணுக்கு நேரம் வந்து நின்றாலுமே தெரியாமல் தடுக்காலுமே தெரியாமல் ஓடுறாள். அவா பாவம் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அதுவும் சிரேஷ்டம் தான், அதுலயும் ஒண்ணு குறவு கிடையாது. இவளாவது தெரிஞ்சுட்டு தானே இங்க நின்றாள், அவளுக்கு அது தெரியவே தெரியல அப்படின்னா எப்படிப்பட்ட பாவம் இருக்கும். நேரம் யமுனா நதி கரையில ராத்திரி வேலையில மொத்த பேரும் வந்து நின்றுட்டு வரும்போது முதல்ல ஸ்வாகத்தம்னு சொல்லணும், யார் வந்தாலுமே அது தர்மம் மாத்திரம் இல்லை, அது பிரேமத்துக்கான லட்சணம். காஞ்சிபுரத்தில் யாரும் வருஷம் இருந்தார் ஒருத்தர், சின்ன வயசுலேயே இங்கே நிறைய பேரோட சேர்ந்து படிச்சு எல்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியிருந்தது, ஃபாரினுக்கு போயிட்டார், ஒரு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இங்க வர தன்னுடைய பழைய சகா ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நான் அவரோடு கூடயே கோவிலுக்கு போய் அவரோடு கூடயே குளத்துக்கு போய் அவரோடு கூடயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இன்னும் அவரோடு கூடயே இன்னும் வேற எங்கே எல்லாம் ஊர் சுத்தமோ அங்கே எல்லாம் சுற்றி ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும். 40 வருஷம் கழிச்சு இப்பதான் வர, அதனால நேரம் அவர் ஆத்தை பார்த்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் அவாத்துக்கு போய் கதவை தட்டி அவர் திறந்த உடனேயே அவர் என்ன பண்ணுவார், ஆலிங்கனம் பண்ணிட்டு வாடா வாடான்னு சொல்லுவார். அப்படின்னா நேரம் போய் காலிங்கல் அடிக்கிறார், அவர் கதவை திறந்தார். இவர் வந்து யாரும் தெரியலையா அப்படின்னா, யாரு அப்படின்னா, நான் தான் பார்த்து கோவிந்தில் வந்திருக்கேன். சரிதான், சரி என்ன விஷயம் அப்படின்னா, அவருக்கு எப்படி இருக்கும், வந்தவருக்கு எப்படி இருக்கும், என்னப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், சரி என்ன விஷயம் கேட்டா எப்படி இருக்கும். அதனால பிரேமத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஷட்விதம் மித்திர லட்சணம் அப்படின்றா. ஒரு மித்திரனா இருக்கணும்னு விசாரிக்கணும் அப்படின்னா, சௌக்கியமா, ஏன் இப்படி உடம்பு இழைச்சு போயிட்டு அப்படி கேட்கணும். சாஸ்திரத்துல இருக்கு, ஒரு சுத்து பருத்து இருந்தா கூட ஏன் இழைச்சு போயிட்டேன்னு தான் கேட்கணும், ஏன் இப்படி பருத்து போயிட்டேன்னு கேட்கக்கூடாது. மித்திரனா இருக்கும் அப்படி கேட்கக்கூடாதா, ஏன் இப்படி இழைச்சு போயிட்டேன், எல்லாம் உடம்புல சௌக்கியமா இருக்கா, எல்லாமே குழந்தைகள்லாம் சௌக்கியமா, இப்படிதான் கேட்கணும். எங்க அத்துக்கு வாங்கோ அப்படின்னு கேட்கணும். குஹ்யம் ஆக்கியாதி குறிச்சதி, ரகசியத்தை கேட்கணும் அப்படின்னு இருக்கு. சுவாகத்தம் போ மகாகாகா, மொத்த பேருக்கும் கிருஷ்ணன் வந்து சந்தோஷத்தோடு கூட, பிரியம் கிம் கரவாணி மகா, உங்களுக்கு என்ன செய்யணும், நான் காத்தன் இருக்கேன், எதுக்காக வந்திருக்கோ இங்க. பிரஜஸ்ய அனாமயம் கிஞ்சிது, ஏதாவது அசுரன் வந்துட்டானா பிரஜத்துக்கு, பிருந்தாவனத்துல அசுரன் வந்தா நான் காப்பாத்துறேன், எந்த அசுரன் வந்தாலும் காப்பாத்துறேன், இத்தனை பேரும் வந்திருக்கங்களே, அங்க யாராவது அசுரன் வந்துட்டானா, ப்ரூதாகமன காரணம், நீங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறத சொல்லுங்க, இத்தனை பேர் ராத்திரி வந்திருக்கீங்களே, என்ன காரணம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கறான். இப்ப என்ன பாவத்துல வந்திருக்காங்கிறது தெரியாதுங்கிறது இல்ல, அவன் ஒரு பாவத்துல கேட்கறான், எதுக்காக வந்திருக்கோங்கோ இங்க அப்படின்னு கேட்கறான். ரஜன்யேஷா கோர ரூப கோரசத்வ நிஷேவிதா பிரபியாத வ்ரஜம் நேஹ ஸ்தேயம் ஸ்திரீபிஹி சுமத்யமாஹ. அம்மா ராத்திரி 10 மணிக்கு இருட்டு, இந்த இடத்துல தனியெல்லாம் வரக்கூடாதுமா, ஸ்திரீகள்லாம் இப்படி வரக்கூடாது, ரொம்ப கோரமானது, மிருகங்கள்லாம், பிருந்தாவனம் தானே காடு தானே, இங்க மிருகங்கள்லாம் இருக்கும் நிறையா, ராத்திரி வேளையில துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்கிற சமயம், ஆபத்து நிறைந்த சமயம், அந்த சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் காட்டுக்கு, அதுவும் யமுனா நதி கரைக்கு இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க ஆத்துக்கு போய் சொக்கியம் கதவு போட்டு சொக்கியமா இருங்க. ஸ்திரீகள்லாம் இப்படி வரக்கூடாது, நான் வந்திருக்கேன் அப்படிங்காங்க, நீ ஏன் வந்தேன் கேட்காதுங்க, நீ கிட்ட போய் அங்க போய் சௌக்கியமா இருந்தோ அப்படின்னு நிக்க வேண்டாம். திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேஷ கரரஞ்சிதம், சரி என்ன பார்க்கணும் தான் வந்தங்களா, இல்ல இந்த நிலா ஒளியில இந்த யமுனா நதியும் யமுனா நதியுடைய அழகையும் பக்கத்துல இருக்கக்கூடிய வனத்தினுடைய அழகையும் இதெல்லாம் பார்க்கணும் வந்தங்கன்னா பார்க்க சொல்லி போங்க. திருஷ்டம் வனம் குசுமிதம், எத்தனை ஆச்சரியமா இருக்கு, இந்த காட்சி எங்க கிடைக்கும், நிறைய புட்பங்கள்லாம் இந்த பக்கம் வரதா பூத்து இருக்கு, சந்திரன் அங்க இருக்கு, யமுனாநதி சில சில சிலன்னு அழகா இருக்கு, கண்ணனுடைய வேணுகானம் இருக்கு, பார்க்கணும்னு வந்தா அதுவும் நியாயம் தான், பார்த்தா சொல்லி திரும்பி போங்க. ஏன்னா நிறைய பேர் ஆத்துல காத்துன்னு இருக்கா, உங்களை நம்பி மாடுகள்லாம் இருக்கு, குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு, மாமனார் மாமியார்லாம் இருக்கா, அக்கா தங்கையெல்லாம் இருக்கா, அதனால தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், உங்க பத்திகள்லாம் உங்களுக்கு காத்தன் இருக்காரு அப்படின்னா, உங்க மாமியார் மாமனாலாம் காத்தன் இருக்கா, அந்த தர்மாச்சாரணம் பண்ணணும், தர்மத்தை விட்டுட்டு ஏன் இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அழ ஆரம்பிச்சுட்டா, பிரேஷ்டம் பிரியே தரமிவ பிரதிபாஷமானம், கிருஷ்ணன் கிட்ட எத்தனை மனசு ஆசையோட வந்திருக்கோம் அப்படியா பேசுவாங்க, ஏதோ வேண்டாத ஒரு மாதிரி பேசுறானே, ஆத்துக்கு வரும்போதே போயிட்டு வாங்கோ, நீங்க என்னைக்கு போறேன் அப்படின்னா கேட்பா. பிரியனானவன் பேசுற மாதிரி பேசலையே, பிரியதரன் மாதிரி பேசுறானே, மனசுல இப்படி ஆசை இருக்கேன்னா அவளுக்கு கஷ்டம், அதனால கண்ணன் கிட்டே போய் கேட்கறா, கண்ணா நீ இப்படி பேசலாமா, மைபவம் விபோர் கதி பவான் கதி துண்டுசம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் பக்தயம், எங்களை என்ன நினைச்சுட்டு இருக்க, உங்ககிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்கோம், மனசுல பிரீத்தி மாத்திரம் இருக்கவே அதனால வந்திருக்கோமே தவிர ஒரு பலனுக்காக வந்திருக்கோமா, இல்ல ஒரு ஆபத்துனா ஓடி வரவாளா நாங்க, இல்ல ஒரு பலன் அப்படின்னா ஓடி வரவாளா நாங்க, எப்பவுமே மனசுல நீ இருக்கிறபடினாலே நீ இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கோம், நீ எங்களை பார்த்து இப்படி பேசலாமா, இது நியாயம். சத்தியம் புருஷ்வ நிகமம் தவ பாத மூலம், உன் திருவடி தானே எங்களுக்கு வேணும், உன் திருவிடியை பார்த்து நாங்கள் இப்படியே திருவிடி கீழே உட்காந்துருப்போம், உன் முகத்தையே பார்த்துட்டு இருப்போம், உன் வேணுகானத்தையே கேட்டுருப்போம், இது தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேணாமே, எங்க போய் இது திருப்பி போ அப்படின்னு ஏன் சொல்றேன். நீங்களுக்கு உபதேசம் பண்ற என்னன்னா தர்மம், பதி பதி சேவனம் அப்படிங்கிற தர்மம், பெரியவாளுக்கெல்லாம் சேவனம் பேவனம் அப்படிங்கிறது தர்மம், குழந்தைகளுக்கெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தர்மம் அப்படின்னு சொல்ற. எங்களுக்கு தர்மம் தெரியாது இல்லை, நாங்களும் இத்தனை நாளா தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்ப ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டானா, அவெல்லாம் இருக்கட்டும், அந்த தர்ம சேவனங்கள்லாம் இருக்கட்டும், நீ எங்களுக்கு பிரியமானம், நீ எங்களுக்கு ஆத்மா பந்து, அவர்கள்லாம் சரீர பந்து தானே, நீ ஆத்ம பந்து. ஒரு பதியாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும் ஆத்ம பந்து கிடையாது, இந்த சரீரத்துக்கு இவர் கணவர் அவ்வளவுதானே, இந்த சரீரத்துல பிறந்த குழந்தை இது அவ்வளவுதானே, இந்த சரீரத்துக்கு இவர் அப்பா, இந்த சரீரத்துக்கு இவர் மாமா அப்படிதானே. ஆத்ம பந்து இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா உறவு அப்படின்னு ஏதாவது உண்டானா, ஒண்ணும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு உறவு யாருன்னா பகவான் தான் உறவு, ஏன்னா அவனுடைய சேஷம் இது, அவனுக்கு அவனுக்கு தாசன் இது, பகவான் தான் ஆத்ம பந்து. பந்து மகிழ்ச்சி ஜந்தோடு பந்துரமணி எங்க பந்துரமணி, நீ ஆத்ம பந்துவா, இவன்னா சரீர பந்து தானே. பதிசுதாதிபிஹி ஆத்மீதைக்கும், நீயோ நித்திய பிரியனான பந்துவா இருக்கச்ச, அவர்கள்லாம் சில சமயம் பிரியமா இருக்கான், ஆனா சில சமயம் பார்த்தா அப்பிரியமா இருக்கான், கோபிச்சுக்கிறார். எங்களுக்கு அவா மேல கோபம் இருக்கு, அவளுக்கு எங்க மேல கோபம் வந்து இருக்கு, கோபமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பயமா இருக்கு. என்னன்னா பண்ணிடலாம், என்ன பண்ண கோரிக்கை தலிய அப்படின்னா குழம்பு பண்ணேன், சாத்தது பண்ணேன், அதுக்கப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு கூட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ப எதுக்கு இவ்வளோ அப்படின்னா, அம்மா பண்ணி வச்சுடலாம், இல்லட்டா கோபிச்சண்டா யார் பதில் சொல்றது, அப்படி இவ கோபிச்சண்டா என்ன பண்றதுன்னே அவர் நினைச்சுட்டு இருக்க, அவ கோபிச்சண்டா என்ன பண்றதுன்னு இவர் நினைச்சுட்டு இருக்க, இப்படியே வாழ்க்கை இதுதான். இந்த பயந்து இவருக்கு பயந்து அந்த அம்மா காரியம் செய்யறா, அந்த அம்மாவுக்கு பயந்து இவர் காரியம் செய்யற, இப்படி பயத்திலேயே வாழ்க்கை முழுக்க ஓடி இருக்கு. குழந்தைதான் இருக்கட்டும், என்னைக்கும் பிரியத்தை கொடுக்கறதா இல்லை, ஆனா நீ வந்து என்னுடைய ஆத்மால இருந்து எனக்கு நித்திய பிரியனா இருக்க, என்னைக்காவது ஒரு தரமான பகவான் வந்து அப்பிரியன் அப்படின்னு இருக்க இல்லையே, நீ நித்திய பிரியனா இருக்கும் போது அந்த ஆர்த்தியை கொடுக்கற அவர்கள்லாம் இல்லை, அதெல்லாம் இல்ல, நீ ஆத்ம பந்து அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நாங்க வந்திருக்கோம். இப்ப இந்த சரீர பந்துவ சரீரத்தினாலே கவனிக்க வேண்டாமா அப்படின்னா, சரீரங்கிறது ஆத்மாவுக்கு சேஷம் தானே, ஆத்மாவுக்காக தானே சரீரம் இருக்கு, இப்ப ஆத்மாவை தான் முதல்ல கவனிக்கணும், அப்புறம் தான் சரீரத்தை கவனிக்கணும். ஆத்மாவுக்காக சரீரமா சரீரத்துக்காக ஆத்மாவா அப்படிங்கறதா பெரிய விஷயமே, வேதாந்த விஷயமே இதுதான். சரீரத்துக்காக ஆத்மா அப்படின்னு இருக்கிறவா அந்த சரீர போஷணத்துக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பா, ஆத்மாவுக்காக சரீரம் அப்படிங்கிறவா ஆத்மாவுக்கு க்ஷேமம் இது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறதுக்காக சரீரத்தை உபயோகப்படுத்துவா. நான் பகவானுக்கு பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் இந்த விரதம் பண்றேன், நான் இந்த பாகவத்தை சேவை பண்றேன், நான் பெருமாளுக்காக இதையெல்லாம் பண்றேன், ஆத்து காரியமே செஞ்சா கூட கலிகையை பண்ணா கூட பெருமாளுக்காக தலி பண்றேன் அப்படின்பா, பாராயணமே பண்ணா கூட பெருமாளுக்காக, சம்பாதிச்சா கூட பெருமாளுக்காக, கடைக்கு போனா கூட பெருமாளுக்காக அப்படின்னு யஜ்யார்த்தா கர்மணோன் எத்தனை லோகோயம் கர்ம பந்தனா அப்படிங்கிறான் பகவத்கீதையில. நீ பகவத் பூஜைக்காக பகவத் யஜனத்துக்காக நீ எந்த காரியம் பண்ணாலும் அது வந்து விசேஷமானது. கடைக்கு போய் சாமான் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்நியத்திர அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது கர்மம், கர்மன்னா புண்ணிய பாபம், லோகோயம் கர்ம பந்தன். கிருஷ்ண பூஜைக்காக குடும்பம் மொத்தமும் இந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த வேலையும் கிருஷ்ணத்தான் அவனுடைய பூஜைக்காக அப்படின்னு இருக்கும்போது அப்ப ஆத்ம பந்துக்கு நாம செய்யறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். அது இல்லாத போகும்போது என்ன ஆகும் கேட்டா, சரீர பந்துக்கு செய்யறோம்னா அப்ப ஆர்த்தி தைஹிக்கும் அப்ப துக்கம்தான் கடைசியில், ஏன்னா சரீர பந்து அப்படிங்கிறது நித்தியம் இல்லையே, அது அது அனுகூலமானது இல்லை, அது ஆனந்தமானது இல்லை, அது ஏதோ ஆனந்தம் நாம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்றது. அதனால அதை எடுத்து சொல்ற கிருஷ்ணகிட்டே இதை எடுத்து சொல்ற, நீ ஆத்ம பந்து இல்லையா, நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா, எங்களை போன்னு சொல்லலாமா அப்படி இப்படி எல்லாம் சொல்ல, கிருஷ்ணன் வாஸ்தவம் தான் அப்படி, ஆனா இன்னைக்கு ராத்திரி நம்ம இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம் இந்த யமுனா நதியில கரையில மணல் குண்டுல, நம்ம ஆச்சரியமாக நம்ம எல்லாரும் கைகோத்துண்டு ஆனந்தமாக சந்திரன் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ என் பக்கத்துல தான் இருக்கணும்னா, நீ என் பக்கத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாரும் ஆசைப்படுறான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, நான் நடுவுல இருக்கேன், நீங்க எல்லாரும் மண்டலமாக சுத்தி இருங்கோ, எல்லாரும் அவாவா தோல்ல கை போட்டுக்கிறா, கிருஷ்ணன் நடுவுல வேணுகானம் பண்றான், இவர்கள் சுத்தி இருந்து நர்த்தனம் ஆடிட்டு இருக்காளாம், மொத்த பேரும் அப்படியே ஆகாசத்தை பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு அந்த வேணுகானத்தை கேட்கறதும் இவர்கள் நர்த்தனம் ஆடுறதும். இந்த ஆனந்தம் எங்க வரும்? ஆகாசத்தை பார்த்து பரமபாக்கியம் பண்ணவார்கள் நாங்கள்லாம். நாங்க என்னென்னமோ சம்சாரத்துல கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆத்த பந்துவான் இவனோட கூட இருக்கோமே. தாசாந்ததே சௌபகமதம் வீக்ஷ்ய, கண்ணை மூடினாலாம், எங்களுக்கு இருக்கிற இந்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது. உடனே கண்ணை மூடினா அந்தர்தம் ஆயிட்டான். அது மாத்திரம் நினைக்கக்கூடாது. நான் பண்ற மாதிரி கைங்கரியம் கும்ப கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா மறுநாள் வர முடியாது, போதும் சிறுப்பால அடிப்பார் அப்படின்வா. நீ கைங்கரியம் பண்றனா அது பெருமாள் உனக்கு கொடுக்கற கிருபை, அது நாம பண்ணல, பகவான் கொடுக்கற கிருபை. அதனால இப்படி நினைச்சா சௌபக மதம் அப்படின்னு பெயராகும். நான் தான் சௌபாகியம் பண்ணுவேன், பெருமாள் கிட்டவே கூட இருந்து அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ற பாக்கியம் எனக்கு தவிர வேற யாருக்கு இருக்கு அப்படின்னா உனக்கு தான் இல்லைன்னு ஆயிடும். பெருமாளுடைய அனுப்புறம் என்ன, அவன் போட்ட பிச்சை அப்படின்னு வரணும். அப்படி நினைச்சானா ஆனானப்பட்ட கோபிகா ஸ்திரீகள் எப்படிப்பட்ட பரம பிரேமத்தோடு கூட இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சௌபக மதமே பகவானுக்கு பிடிக்கல, பார்க்க முடியல அப்படின்னா நம்மளாம் என்ன முடியும்? பகவானை தவிர வேற எதுவுமே தெரியவே தெரியாது. நம்ம மாதிரி வேற வேலைக்கு ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு அப்படி வரவா கிடையாது. உடனே பட்டுன்னு பகவான் அந்தர்தானமாக அப்படியே கண்ணை முடிஞ்சு ஆடிட்டு இருக்காளா, திடீர்னு பார்த்தா கண்ணன் காணும். கண்ணன் எங்க இருக்கான்? அங்க இருக்கானா? அவளோட கூட இருக்கானோ என்னமோ அப்படின்னு அங்க பாக்குற. கிருஷ்ணன் இருக்கானா? இவளோட கூட இருக்கானோ அப்படின்னு பாக்குறா. இங்க பாக்குற, அங்க பாக்குற. கண்ணன் எங்க? கண்ணன் எங்க? கண்ணன் எங்கன்னு ஒருத்தர் கேட்டு கேட்டு இப்படி பார்த்து கடைசியில கண்ணன் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சது. இன்னும் எங்க இருக்கானோன்னு தேடான். வாங்க எல்லாரும் தேடலாம் அப்படிங்கிறதுக்காக, கிருஷ்ணா கோவிந்தா கண்ணா எங்கப்பா போன, நீ எந்த இடத்துக்கு போன, எங்களை விட்டுட்டு நீ எந்த இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். யார கேட்கறதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்க மரங்களையெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். மல்லிகை செடியே மல்லிகை செடியே, கண்ணன் எங்க போனா தெரியுமா? சூத்தமே சூத்தமே மாமரமே, கண்ணன் எங்க போனா தெரியுமா? துளசி துளசியே கோவிந்த சரண பிரியே, கிருஷ்ணன் எங்க போனான் நீ சொல்லு அப்படின்னு மரத்தை பார்த்து கேட்கிறா, மயில பார்த்து கேட்கிறான், மானை பார்த்து கேட்கிறான், ஒண்ணு ஒன்னையும் பார்த்து கேட்டு. கனமாமயில்கள் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டு அனிமா நடும் பயின்று ஆடுகின்றேற்கு அடி வீழ்கின்றேன் அப்படிங்கிற மயில போட்ட கீழ் விழுந்து செய்தி சேர்க்கிறே. கண்ணன் எங்க இருக்க? முல்லை பிராட்டி நீயும் உன் புன்முறுவல் கொண்டும் எம்மை அல்லல் விளைவியல் ஆடினங்காய் உன் அடைக்கலம். முல்லை பிராட்டி முல்லை பிராட்டிங்கிறா, முல்லை பிராட்டியா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். முல்லை பிராட்டி எங்க இருக்க? கண்ணன் எங்க இருக்கான் நீ சொல்லு. மரத்துக்கிட்ட போய் கஞ்சரா பித்து பிடிச்சா மாதிரி அங்க பைம்பொழில்கள் மயில்கள் புயில்கள் ஒன் கனவினைகள் வம்ப கலங்கனிகள் வம்ப பூமி ஐம்பெரும் பாசகர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு வண்டு கிட்ட, ஒரு குயில் கிட்ட, ஒரு மயில் கிட்ட, ஒரு மரத்துக்கிட்ட, ஒரு செடி கிட்ட, ஒரு பூ கிட்ட போய் போய் கிஞ்சி கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, கோவிந்தன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னு காமிச்சிருக்கா. பூமியே நீயாவது காமியே, கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னா பூமி பிராட்டி என்ன பண்றாராம்? பன்மடியில இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுறது அப்படிங்கிறதுக்காக கண்ணன் திருவடியை காமிச்சு கொடுக்குறான். இதோ கண்ணன் போயிருக்காமா அடையாளம் தெரியுது. உடனே அந்த அடியை மெதுவா பிடிச்சு போறான். எந்த பக்கம் போயிருக்கான்? இப்படிதானே போயிருக்கணும் அப்படின்னு. கண்ணன் திருவடியோட கூடவே இன்னொரு திருவடியும் தெரியுது, வேற ஒருத்தி கூட போயிருக்கான். என்ன பாக்கியம் பத்தியா, அவ பண்ண பாக்கியம். ராஜா கூட போயிருக்காளாம், அத சுகாச்சாரியா அது பேரை கூட சொல்லல, அவரோ ஒருத்தி கூட போயிருக்கான்னு சொல்ற. பேரை ஏன் சொல்லல அப்படின்னா, பேரை சொன்னால் அவர் மூர்ச்சையாகி விடுவார் நம்மாழ்வார் மாதிரி. சுவாமி தேசிகன்னு சொல்றார் யாதவா பிள்ளைகள், ராதான் பெயரை சொன்னா மூர்ச்சை, அப்படிப்பட்ட ஒரு பிரேமம் இருக்கு. அதனால காட்சித்து அப்படிங்கிற யாரோ ஒருத்தி போனா கூட போயிருக்காருன்னா, உடனே ரெண்டு பேர் போயிருக்காங்க இவளுக்கு என்ன சௌபகம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தொடர்ந்து இப்படியே போனான்னா, கொஞ்ச தூரம் கழிச்சு போய் பார்த்தானா கிருஷ்ணனுடைய அடி மாத்திரம்தான் இருக்கு, இவளுடைய அடி இல்லை. கிருஷ்ணனுடைய அடியும் நல்லா பதுங்கி அழுந்தி இருக்கு. இமான் அதிக மக்னானி பதாதி வரதோவதூனு கோப்பியா பசியத காமஸ்ய கிருஷ்ணஸ்ய பாராக்ராந்தஸ்ய காமினஹா. இந்த பாருங்களே கோபிகளே என்ன அநியாயம் நடந்திருக்கு பாருங்க. இந்த கிருஷ்ணனுடைய அடியை பார்த்தா தெரியுது அவளை சுமந்துண்டு நடந்திருக்கு. அவளை தோல் தூக்கி போட்டுட்டு நடந்திருக்கான். நம்மளை எல்லாம் விட்டுட்டு போனோம், அவளை மாத்திரம் தூக்கி போட்டு நடந்திருக்கானே அப்படின்னு கிடுன்னு அங்க போனா அங்க ஒரு இடத்த ஒரே பூவெல்லாம் இறஞ்சி கிடக்குறது. இந்த இடத்துல அவளை இறக்கியிருக்கான், இந்த இடத்துல அவளுக்கு பூச்சூட்டி விட்டுருக்கான், உன் தலையில நான் பூச்சூட்டி விட்டுறேன் அப்படின்னு பூச்சூட்டி விட்டுருக்கான். நேரம் அப்படியே இந்த இடத்துக்கு போயிருக்கான், இங்க பாருங்க இங்க பாருங்க பார்த்தா கடைசியில அவளை கண்டுபிடிச்சிட்டான். அவருக்கா அந்த மக்கள், அம்மா என்னாச்சு நீ உன் கூட தானே கண்ணன் வந்தான் அப்படின்னா, அம்மா என் கூட தான் கண்ணன் வந்தான், நான் அப்படியே ரொம்ப தூரம் வந்தோடனே கண்ணா கால் வலிக்கிறது, என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போய் என் கருட வாகனம் மாதிரி அப்படின்னு சொன்னேன். உடனே கண்ணன் வந்து அப்படியானா என் மேல நீ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காண்டான். உடனே நான் என்ன பண்ணேன், ஆகா இந்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது, அவ யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தானே இந்த பாக்கியம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இந்த ஆகாசத்தை பார்த்து அப்படி ஏறி உட்காண்டேன். பொக்குன்னு கீழே வந்துட்டேன். அவனை காணும் பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபுஜ ஊனாத ரமணா, எங்கப்பா போயிட்ட நீ குவாசி குவாசி, எங்க இருக்க மகாபுஜா, உன புரிஞ்சு இருக்க முடியாதுங்க, எங்களை படாத பாடுபடுத்தின கண்ணன் உன்னையும் இப்படிதான் விட்டுட்டு போனானா, உன்னையும் படாத பாடுபடுத்தினானா, வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டுண்டு மறுபடியும் அந்த யமுனா நதி கரையிலேயே அங்கே வந்து இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாதபடினாலே கானம் பாட ஆரம்பிக்கிறாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜயதி தேஜிகம் ஜன்மனாஸ்வதத்ரயி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி த்ருதா சவஹ த்வாம் விசின்வதே. இந்த பிருந்தாவனமே உன்னுடைய திருவடி பட்டுதானே ஆனந்தமா இருக்கு. கண்ணா என்ன அநியாயம் பார்த்தியா, ராத்திரி 11 மணிக்கு பிருந்தாவனத்துல மணல் குண்டுல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை தேடிட்டு இருக்கோமே நாங்க, நீ கருணை பண்ண மாட்டியா, தயித திருஷ்யதாம் எங்க மூளைக்கு மூளை பார்த்தா உன்னுடைய பக்தர்கள் உன்னையே நினைச்சு உன்னையே தேடிட்டு எங்களை விட பைத்தியம் பிடிக்க வைக்கிறியப்பா, நீ உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்கிறேன், நீ எங்களுக்கு என்ன ஆபத்து வரும், எந்த ஆபத்து வந்தாலும் ரிஷபத்தே வயம் ரக்ஷிதாமுகு, எங்களுக்கு ஆபத்துனா ஆபத்தே கிடையாது, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆபத்து வர முடியும், எந்த ஆபத்து வந்தாலும் நாங்க சிரிச்சுட்டு இருப்போம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அவ்வளவுதான், எத்தனை ஆபத்துலேருந்து நீ காப்பாத்தினா அதெல்லாம் ஆபத்து இல்லை, இப்ப வந்திருக்க ஆபத்து உன்னை விட்டு பிரிஞ்சு நாங்க இருக்கோங்கிறதும் ஆபத்து. விபதோ நெய்வ விபதா சம்பதோ நெய்வ சம்பதா விபத்து விஷ்ணோ விஸ்மரணம் சம்பத்து நாராயண ஸ்மிருதி. விபத்து விபத்து இல்ல, சம்பத்து சம்பத்து இல்ல, பகவான மறந்தா அதான் ஆபத்து, பகவானை ஸ்மரிச்சா அதான் சம்பத்து, எத்தனையோ கஷ்டம் இருக்கட்டும் பகவானை ஸ்மரிச்சா இப்ப சம்பத்து, எத்தனையோ ஐஸ்வர்யம் இருக்கட்டும் பகவானை மறந்தா அதுதான் விபத்து அதுதானே. இப்ப எங்களுக்கு இதை காட்டிலும் பெரிய கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது எங்களுக்கு, நாங்க வேண்டியது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரணத தேகி நாம் பாப கருஷனம் கிருணச்சராலுகம் ஸ்ரீநிகேதனம் ஃபனிபனார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுச்சே சுனகா கிருந்தி நிச்சயம். உன் திருவடியை கேட்கணும், எங்களுடைய அங்கத்தை உன் திருவடியை நாங்கள் வச்சுக்கணும், தலையில வச்சுக்கணும், தோல்ல வச்சுக்கணும், மார்பில் வச்சுக்கணும், கையால ஏந்தணும், மிருதுவா இருக்கக்கூடிய திருவடி, கண்ணில் ஒத்திக்கணும். அன்னைக்கு காளியனுடைய சிரஸ்ல ஒரு சிரஸும் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன், ஒண்ணு பாக்கி இல்லாமல் பணிபனார்ப்பிதம் தேபதாம்புஜம் அது எங்களுக்கு கொடுக்க மாட்டேயா, எங்களுக்கு காலம் போற முழுக்க ஒன்னால்தான் ஆத்துக்குள்ள உட்காந்துருக்கோம், நீ காட்டுக்கு போயிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனால் ஆத்துக்குள்ள என்ன பண்றோம்னா தவ கதாமிருத்தம் தத்த ஜீவனம், உன்னுடைய கதாமிருத்தம் தான் எங்களுக்கு ஜீவனம், துடிச்சு போறோம் அங்க உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் மத்தியானம் எல்லாம் தவிக்கிறோம், ஆனா உன்னுடைய கதையே சொல்லிட்டு இருக்கப்படியான உயிர் பழிச்சுட்டு இருக்கு எங்களுக்கு, இல்லாட்டா உயிரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனை குறிச்சு இதையே சொல்லி நீதி கோப்பியா பிரதாயந்தியா பிரணபந்திய சித்திரதா ருருதுகும் சுஸ்வரம் ராஜன்னு கிருஷ்ணதரிசனலால சாகா, இப்படி பாட்டு தான் பாட ஆரம்பிச்சா, அழகான காலத்துல பாட்டு பாடுறா, பாட்டு பாட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி பிரகாயந்தியா பிரள பாட்டே பிரலாபம் ஆயிடுச்சு அப்படின்னு மேல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பிரலாபமாயி பிரணபந்தித்ரதாருதுஹும் கடைசியில் அந்த பிரணவும் தெரியாமல் கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா ஓன்னு அழுது அப்படியே அழுதுதான் முடிஞ்சிட்டு கடைசியில் ருதுஹும் சுஸ்வரம் ராஜன் ஓனு சத்தம் போட்டு மொத்த பேருமா அழாத ராஜன்ங்கிற பரீட்சத்தை பார்த்து அவனும் அழுதுருக்கான். கிருஷ்ண தரிசனலால சாகா அப்படியே பரீட்சித்த அழுதுருக்கான். அவர் மொத்த பேரும் ஓனு அழந்தப்பாத்து தாசாமூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா பட்டுன்னு அந்த இடத்துல ஆவிர்வாவம் அன்னைக்கு அவதாரம் பண்ண மாதிரி இன்னைக்கு ஆவிர்வாவம். இதுக்கு மேல கிருஷ்ணனாலேயே தாங்க முடியாது. பிரசன்ன முகத்தோடு கூட முன்னெல்லாம் இருக்கிற காட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளா இருந்த மாதிரி கிடையாது. பீதாம்பரதர அழகான மாலை ஸ்ரக்வி முன்னாடியெல்லாம் மன்மதன் மாதிரி இருக்கானா, இப்ப மன்மதனுக்கு மன்மதங்கிற அவனை இவாளுக்கு ஏத்தா மாதிரி இவா மனசுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு ரூபம் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக இதுவரைக்கும் வந்த அழகெல்லாம் ஓரம் கட்டிட்டான். இப்ப ஆவிர்வாகத்துல ரொம்ப ஆச்சரியமான ரூபத்தினால ஆச்சரியமான ட்ரெஸ்ஸோடு கூட அழகா கண்ணன் முன்னாடி வந்து இவர் முன்னாடி ஆவிர்வாவம் பண்ணான். சூழ்நிலை சிம்மன் வரா மாதிரி முன்னாடி வந்து நிக்க அது கண்ணன் வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு உடனே பட்டு எழுந்துட்டா எல்லாரும் அப்படி அழுதுன்றிருந்தவா கழு விழுந்துவா உருண்டுவா புரண்டுவாள்னா மொத்த பேர் கிருஷ்ணன் வந்திருக்கானா கிருஷ்ணன் வந்திருக்கானா உடனே மொத்த பேரும் எல்லாரும் எழுந்துட்டு கிருஷ்ணன் கிட்ட விடுகிட்டு ஓடி போய் கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சுக்கிறாள் ஒருத்தி, அந்த கையை பிடிச்சுக்கிறாள் ஒருத்தி, ஒருத்தி கையை பிடிச்சி தன்னுடைய கண்ணில் ஒத்திக்கிறாள், இன்னொருத்தி கிருஷ்ணனுடைய தலை இப்படியும் மெதுவாக கோடி விடுறா, இன்னொருத்தி திருவடியை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறா. கிருஷ்ணா இந்த இடத்துல நீ உட்கார் என் பக்கம் வா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாள் ஒருத்தி. ஒருத்தியானவன் கிருஷ்ணன் நாடி போய் நின்று கிருஷ்ணன் முகத்தையே இப்படி பார்த்துட்டு எத்தனை நாளை பார்த்தாலும் தீராத ஒரு முகம் இருக்கு, அதனால அந்த முகத்தையே இப்படி பார்த்துட்டு இருக்காள். இன்னொருத்தி முன்னாடி போய் நின்று இடுப்புல கையை இப்படி வச்சு முறைக்கிறாள். எங்க போயிருந்தேன் இத்தனை ஏன்னா அவனை நான் செய்வன காணே ஆண்டா வரட்டுமே, இத்தனை நாள் என்ன கவனிக்காம இருந்த அழியோ வரட்டும், வந்தா என்ன பண்ணுவேன்னா அவனை நான் செய்வன காணும், அவன் நான் என்ன பண்றேங்கிற பார் அப்படிங்கிறார். ஆச்சியா அழக வியாக்கியானம் பண்ணிருக்கா என்ன பண்ணுவேன் நீர் அப்படி வந்துட்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பெரியாச்சியம் பள்ளி சாதிக்கிற வந்துட்டானா முகம் திருப்பின்னு போயிடுவேன். அப்ப அவன் பாடுபடணும் என்ன பிரிஞ்சுட்டு அந்த மாதிரியாக முன்னாடி போய் நின்று கோபிச்சுட்டு அப்படி இருக்கிறான். தன்னுடைய உத்தரியத்தையே அவர்கள்லாம் போடுறான். ஒரு பாறையில் போட்டு கிருஷ்ணா நீ இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து வச்சு அவனுக்கு பாத சேவை பண்ணி அவன் திருவடி எடுத்து கண்ணை ஒத்திட்டு நீ இப்படி பண்ணலாமா, உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அம்மா, உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், ஆச்சரியமான காலம் வந்திருக்கு, உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன் கிருஷ்ணா, உன்னுடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு வேற என்ன வேணும்னா இந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன், அதனாலே வாங்க ஒரு ராசக்கிரீடை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா. முன்ன மாதிரி நடுவுல இருந்து சுத்தி இருந்தா போறாரு இவர்களுக்கெல்லாம் அது போறாரு. அதனால உங்க ஒருத்தி ஒருத்தி கூடியும் நான் இருக்கேன், எல்லாரோட கூடியும் இந்த பக்கமும் கிருஷ்ணன் அந்த பக்கமும் கிருஷ்ணன், அடுத்து ஒரு ஸ்ரீ அடுத்து ஒரு கிருஷ்ணன் அடுத்து ஒரு ஸ்ரீ அடுத்து ஒரு கிருஷ்ணன் இப்படியே வட்டமாக நின்று அங்கனா மங்கனா மந்தரா மாதவம் மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சகம் வேணுனா தேவகி நந்தனா எல்லாத்தொழிலையும் கைப்பட்டுருக்கான். இப்போ ஒருத்தி ஒருத்திக்கு ரெண்டு கிருஷ்ணன் முன்னாடியாவது பரவாயில்ல, இப்படியே ஆனந்தமாக குறவை கோத்தார்கள் அப்படின்னு. இதுதான் ராசக்கிரீடை, இதுதான் தமிழில் குறவை அப்படின்னு பெயர். ஆனந்தமாக அன்னி ராத்திரி முழுக்க கிருஷ்ணனோடு கூட சந்தோஷமா இருந்து அவர்கள் கார்த்தால் தி பிமாறு சூரியோதயத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆத்துக்கு போறார். கோபிகாஸ்திரிக்கு கிருஷ்ணன் பண்ண பரமானுகிரகம் இது. எல்லா ஸ்திரீகளும் கல்யாணம் ஆனவாள், கல்யாணம் ஆகாத சின்ன குழந்தைகள், குழந்தையோடு இருக்கக்கூடியவாள், மொத்த பேரும் வந்திருக்காங்க. அவர் என்ன கேட்கறா கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா நாங்க எந்த அளவுக்கு பிரேமம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பதிலுக்கு பிரேமம் கொடுக்கறா சில பேர், கொடுக்க மாட்டேங்கிறாள் சில பேர், இது என்ன நியாயம் அப்படின்னா கிருஷ்ணா வாக்கிட்ட அப்பவே ஒரு உபன்யாசம் ஒன்று பண்ணிட்டான். அம்மா மூணு விதம் இருக்கு, வியாபாரத்துக்காக பிரேமம் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கடைக்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், கடைக்காரர்கிட்ட காமா வாங்கினா என்ன சௌக்கியமா எங்க ரொம்ப நாளும் உங்களை காணுமே அப்படின்ற, ஒரு வாரமா உங்களை காணுமே என்ன ஆச்சு அப்படின்னா பிரேமங்கிறது இருக்கு ஆனா கூட ஏன் கடைக்கு வரலன்னு அர்த்தம், கடைக்கே வர காணுமே அப்படின்னு அர்த்தம். ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் வாசல் நிக்கிற, எங்க சார் ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சு மாசம் இங்க வரவே இல்லையே அப்படின்னு டாக்டர் வேணும் பார்த்து கேக்கு. உடனே இவர் டாக்டர் கிட்ட சொன்ன ஒண்ணும் இல்லை, அஞ்சு மாசம் ரொம்ப உடம்பே சரியில்லை அதான் வரலன்னு இந்த பக்கமே வரல. அது இதெல்லாம் இருக்குங்கிட்ட ஒரு வியாபாரத்துக்காக ஒரு பிரேமம், அது தப்பு கிடையாது அது இருக்கும் அப்படி இருக்கு. தர்மத்துக்காக பிரேமம் அப்படின்னா அப்பா குழந்தைகிட்ட பிரீத்தி வச்சிருக்கான், இதெல்லாம் தர்மத்துக்காக பிரேமம் அப்படின்னு. சிலதெல்லாம் நம்ம பிரேமம் பண்ணா கூட திரும்பி நம்ம கிட்ட பிரேமம் பண்ண மாட்டா யார், நம்ம மகரிஷிகள்லாம். ஏன்னா அவர்கள்லாம் வந்து எந்த வஸ்துவும் வேணுங்கிறதோ கிடையாது, வேண்டாங்கிறதோ கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பெரிய மகரிஷியாச்சே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நித்தியம் பிக்ஷை எல்லாம் போட்டு நல்லா உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணா கூட அவர் போடாதவன் கிட்ட என்னவோ அப்படிதான் எங்ககிட்ட இருப்பார், சமமா தான் இருப்பார். நீ போட்டுட்டியே அப்படிங்கிறதுக்காக நீ ரொம்ப வேண்டியவன், அவன் வேண்டாதவன் அப்படிங்கிறது கிடையாது. சமஹா சத்ரு மித்ரேச்ச அப்படின்னு பகவத்கீதையில் சொன்ன, சத்ருவானாலும் சரி மித்ரனாலும் சரி அபேட்சை ஒன்றும் கிடையாது. அப்படி சில பேர் இருப்பான், நீ எந்த லிஸ்ட், நீ எதுல சேர்த்தி அப்படின்னா, நான் என்கிட்ட யார் பிரீத்தியோட ரொம்ப பிரீத்தியோட யார் இருக்காளோ என்கிட்ட அவருக்கு நான் கொஞ்சம் துக்கத்தை தான் கொடுப்பேன், இது என்னுடைய சுபாவம். அவ என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான் அப்படின்னா அவளுக்கு நான் துக்கத்தை கொடுப்பேன். ஏன்னா அவ என்னை பிரிஞ்சு கஷ்டப்படுறவா இருக்கா இல்லையா, அவ மனசுக்குள்ள நான் ஸ்திரமாகணும். இன்னும் ஒரு தூணை நடனம் அப்படின்னா ஒட்டு நன்னா ஆட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் நடனம். அவ ஸ்திரமா எனக்கு இருக்கணும், அவ மனசுக்குள்ள நான் இருக்கணும், வெளியில பார்த்தா வியோகம் இருக்கும். பிரிஞ்சுட்டானே அப்படின்னா, இத்தனை நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன், திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டேன், ஆனா உங்க மனசுல தான் நான் இருக்கேன், எனக்கு இருக்கு, இதை விட்டு நான் எங்க போக முடியும், உங்க மனசுக்குள்ளேயே தானே நான் ஸ்திரமா இருந்துருக்கேன், எனக்கு அதுதான் வேணும். இங்க இருக்கிறதெல்லாம் சாதாரணம். அப்படின்னா கூறத்தாழ்வான் வந்து திருமாலை விட்டு பிரிஞ்சு விட்டார், அவர் போய் திருமாலையில் ஜோலி மேலே அங்க அங்க போனார்னா பஞ்சஸ்தவம் பண்ணார், உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. சுவாமி எம்பெருமானார் ரங்கநாதர் விட்டு பிரிஞ்சார், சுவாமி கூறத்தாழ்வான் ரங்கநாதர் விட்டு பிரிஞ்சார், சுவாமி பராசர பட்டர் ரங்கநாதர் விட்டு பிரியணும் இருந்தது, சுவாமி தேசிகன் ரங்கநாதர் விட்டு பிரியணும் இருந்து சத்தியகாலத்துக்கு போனார். இத்தனை ஆச்சாரியால் இருக்காங்க, ஒரு துப்பா அழகா வச்சுக்க வேண்டாமா பெருமாள், எல்லாரையும் பிரிய வச்சுட்டேன், வந்தார்னா அழகா கூட்டு வச்சு வச்சுட்டு இருக்க வேண்டாமா, எல்லாரும் இங்கிருந்து போடுவா மொத்த பேரும், இந்த பெருமாள் அழகா வச்சுட்டு இருந்த அவர் வந்து மொத்த பேரையும் பிரிய வச்சுட்டார். எதனால அப்படின்னு கேட்டா, அவ பிரியும் போது அவ மனசுல என்ன இருக்கு அப்படின்னு, சப்த பிராகார மத்திய சரசிஜ முக்குள்ளுவர் பட் பராசப்பட்ட பரநாயக எங்க கிருஷ்ண ரங்கநாதனை இன்னைக்கு செவிக்க போயிடணும் அப்படிங்கிற சுவாமி தேசியன் அபீதிஸ்தவத்தில் சொல்ற, என்னைக்கு நான் வந்து ரங்கநாதன் வந்து திருப்பி திருப்பி சேவிக்க போறானோ அப்படிங்கிற, அதுதான் பகவானுக்கு வேணும். உங்க மனசுக்குள்ள நான் நிரந்தரமா இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்க கூடயே இருந்துட்டே இருந்தேன்னா அந்த சௌபகமதம் அப்படிங்கிறது வந்துடும். அதனாலே நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் பஜதா நான் பஜன், என்ன யார் பஜிக்கிறாளோ அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன், அவளை விட்டுடுவேன். அவ அப்படி மனசுனாலும் உருகிறா இல்லையா, என்ன நினைச்சு நினைச்சு உருகிற, ஐயோ போயிடுத்தேன், ஐயோ போயிடுத்தேன், ஐயோ போயிடுத்தேன், கண்ணனை விட்டுட்டேன்னு உருகிறா இல்லையா, அதுதான் பக்திக்கு உண்மையான ஒரு லட்சணம். அது எனக்கு வேணும், நான் உங்களை ஒரு நாள், ஆனா வாஸ்தவத்தில் என்ன கேட்டா, நீங்களும் என்ன விடல, நானும் உங்களை விடல, என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா விடல, நானும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பக்தன் இருக்கானே அப்படின்னு உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால எல்லாரையும் திருப்பி கூட்டுக்கிறேன், நம்மளுக்கு திருப்பி கூட்டுக்கிற, பராசர பட்டரையும் திருப்பி கூட்டுக்கிற, அழ்வாரையும் கூட்டுக்கிற, சுவாமி தேசிகளையும் திருப்பி கூட்டுக்கிறார். தர்ம விதிக்கிரமோதிஷ்டா ஈஸ்வரான் சாகசம் ஆச்சரியமா சொல்லிட்ட கதை முடிஞ்சு போச்சு. இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாலோ அவளுக்கு மனசுல காமம் இருக்காது அப்படின்னு படம். கிருத்ரோகம் ஆசு அபஹினோதி, சுவாமி தேசிகன் சொல்ற யாதோ புதித்திரேன், திவ்யசியம் ரிஷிகள்லாம் இந்த ராசக்கிரீடையெல்லாம் தியானம் பண்றாளா அவெல்லாம், இதனாலதான் அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய காமங்கள்லாம் போகும். ஏன்னு கேட்டா பகவான் தானே ஆத்மபந்துங்கிறது தானே தெரிவிக்கிறது இது. அதனால இனிமே சரீர பந்து யார் இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம், உன்னோட கூட நாங்கள் சேர்ந்திருக்கணும், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா கூட உன்னோட கூட சேர்ந்திருக்கோம், எட்டரைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உடனோடு உற்றோமே ஆகும், உனக்கே நாம் ஆட்சியும் மற்றேன காமங்கள் மாற்று அப்படிங்கிறது. இதுல வேற ஏதாவது சந்தேகம் பரீட்சித் மகாராஜன் மாத்திரம் கேட்கற, நமக்கெல்லாம் பிரதிநிதியா இருந்து கேட்கிறோம், தர்மம் மாறி போச்சு, தர்மம் விதிக்கிரமம் வந்துருச்சு, இந்த ஸ்திரீகளெல்லாம் கல்யாணம் ஆகாதவாள் ஆகாதவாள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கா, இது எந்த விதத்துல தர்மமாகும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரானாஞ்சசாஹசம் மனுஷ தர்மம் பாரு நீ சொல்றது, ஆனா இது ஈஸ்வர தர்மம், ஈஸ்வரன் எல்லாருக்கும் அந்தரியாமல் தானே, மொத்த பேரும் கண்ணனுடைய பத்திரிகள் தான், கண்ணன் தான் எல்லாருக்கும் பதி, அதுல என்ன சந்தேகம், ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜெகத்து அப்படிங்கிறார், அவனுக்காகவே ஆட்பட்டு கல்யாணம் பண்ணா என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, காத்தாலே இருந்து அவருக்காகவே அவருக்கு பிடிச்சிருந்ததோ அதுக்காகவே தணிகை பண்ணி அவருக்கு வேண்டிய காரியங்கள் என்னென்னவோ துணி துவைக்கிறதோ அதெல்லாம் என்னவோ அதெல்லாம் பண்ணி சாயங்காலம் ஆச்சுனாலும் அவருக்கு வேண்டியதுவோ அதெல்லாம் பண்ணி பிதான காலம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி காத்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பெருமாளுக்காகவே, பெருமாளுக்காகவே குளிச்சு, பெருமாளுக்காகவே சந்தியாவந்தம் பண்ணி, பெருமாளுக்காகவே திருவாராதனம் பண்ணி, சாப்பிடும் போது கூட பிராணாயஸ்வாகா பாயணாயஸ்வாகன்னு பெருமாளுக்காகவே நிவேதனம் பண்ணி, தூங்குற வரைக்கும் மொத்தம் பால் சாப்பிடும் போது அது பெருமாளுக்கு. இப்படி பெருமாளோட கூடவே கொடுத்தனும். எல்லாரும் ஸ்திரீகள் தான், எல்லாரும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ண ஸ்திரீகள், எல்லாரும் பெருமாளோட தான் கொடுத்தனம் பண்ணணும், வேற யாரோடையும் கொடுத்தனம் பண்ணக்கூடாது. அது ஈஸ்வர தர்மம். அது இந்த ஈஸ்வர தர்மத்தை நான் பண்றேன்னு வேற யாரும் ஆரம்பிச்சிருக்கூடாது. கிருஷ்ணன் பண்ணானே அப்படின்னு ஆரம்பிக்க கூடாதுங்கிற, என்ன ஆரம்பிக்க முடியாது. கிருஷ்ணன் பண்ண நான் பண்ணா என்ன அப்படின்னா, தாராளமா பண்ணு, ஆனா முதல்ல ஒரு பாம்பு மேல ஆடிட்டு அப்புறம் மலையை பிடிச்சு நின்றுட்டு அப்புறம் வந்து பண்ணு. சுகாச்சாரி என்ன அப்படி பண்றான்னா பண்ணலாம். சுகாச்சாரி அழகா சொல்ற, ஒருத்தன் சொன்னானா, நான் அதெல்லாம் இல்ல அவதாரம் பண்ணி தானே பண்ணேன், ஆனா நானும் அதெல்லாம் பண்ணுவேன், கிருஷ்ண லீலை மொத்தம் நானும் பண்றேன், அதனால என்ன அப்படின்னானா. இவர் சொன்னார், கிருஷ்ண லீலையெல்லாம் ரொம்ப பெருசு, பண்றது கஷ்டம், முதல்ல பரமசிங்கனுடைய லீலையிலேருந்து ஆரம்பிக்கலாம், அப்புறம் கிருஷ்ணலீலையை பண்ணலாம். சரி அப்படின்னு ஒத்துன்றானா, கையில விஷத்துல விஷம் சாப்பிடுறேன், பரமசிவலையிலே அதுதான் ஆரம்பம். அதனால விஷயத்தார் உக்ரோத்திஜம் விஷம் பிரணசியதி ஆச்சரன் மௌர்க்கியாது யதா ருத்ரோத்திஜம். இந்த லீலையை பண்ணன்னு ஆரம்பிச்சா நாசம் தான் ஆகும். இதெல்லாம் லீலை லீலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தர்மங்கிறது ஸ்ரீராமாவதாரத்தில், லீலைங்கிறது கிருஷ்ணாவதாரத்திலே அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதை நாம தியானம் பண்ணணும், இதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விசேஷமான பலனை இதுக்குன்னு சொல்லியிருக்கார். மனசுல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் போகும். கிருஷ்ணன் தான் நமக்கு பர்த்தா, அவனோட தான் குடும்பம் பண்ணணும் அப்படிங்கிற உத்தமமான ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறது இதுக்கு பலன். தொடர்ந்து நாளைக்கு காத்தால மதுரா லீலைகள், கிருஷ்ணன் மதுரையில் போய் கம்சனை வதம் பண்ண லீலைகள், ராத்திரி சாயங்காலம் மூணரை, நாளைக்கு காத்தால 9:30 அது, சாயங்காலம் 3:30 வைபவம், கல்யாண வைபவம், 5:30 புறப்பாடு, தாயார் புறப்பாடு. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமணஃ தம் நமாமி ஹரிம் பரம்.